ആമായ ഇപ്പൊ തുടങ്ങിട്ട് നാം ഇപ്പോൾ എഴുച്ചി പടലത്തിൽ വിവരിക്കുന്നു. சிதலாபுரியை நோக்கி அந்த கோசல தேசத்தில் உள்ள ஏறக்குறைய எல்லா மக்களும் செல்லுகிறார். ஒரு பெரும் படை பரிவாரம் மிக்க மகிழ்ச்சியோடு சிதலாபுரியை நோக்கி பயணம் செய்ய தொடங்குகிறது. தங்களுடைய ராஜகுமாரனி திருமண வைபவத்தில் பங்கேற்க அந்த மங்கள நிகழ்வில் சென்று மன மகிழ எல்லோரும் புறப்பட்டு போகிறார். அதை கூறக்கூடிய பகுதிதான் இந்த எழுச்சி படலம். எழுதல் என்றால் எழுந்து புறப்படும், புறப்பட்டு பயணித்தல் என்ற பொருளில் வரக்கூடிய. பொதுவாக படை எழுச்சி என்றெல்லாம் ஒரு படை புறப்பட்டு போவதை சொல்லுவார். இங்கு படை எழுந்து போனது என்று பொருள் அல்ல. அதாவது ஆயுதம் தரித்த படையினர் சென்றார்கள் என்ற பொருள் அல்ல. இங்கு மக்கள் செல்லுகிறார், பொதுமக்கள். ஆனால் அந்த பொதுமக்கள் கூட படையினரும் இருக்கிறார். அந்த நால்வகை படையை சார்ந்தவர்கள், ரத கஜ துரக பதாதியை சார்ந்தவர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த படையில் இருப்பவர்கள் தங்கள் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து பயணிக்கிறார்கள். படையில் அல்லாத பொதுமக்களும் பயணிக்கிறார்கள். இப்படி எல்லாருமாக பயணிக்கிறார். அதனால் இங்கு இந்த எழுச்சி என்பது எல்லா மக்களினுடைய அந்த புறப்பாட்டை, அந்த எழுந்து பயணப்படுதலை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கு. அப்படி அவர்கள் செல்லும் போது நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கம்பர் மிகவும் அற்புதமாக வர்ணித்து காட்டுகிறார். சிறந்த கவிதை ஓவியமாக நமக்கு தீட்டி காட்டுகிறார். அந்த பகுதியில் இருந்து சில பாடல்களை இந்த நூலினுடைய தொகுப்பாசிரியர் இங்கு நமக்கு தந்திருக்கிறார். மிக சிறப்பாக அந்த கூட்டத்தை வர்ணிப்பா கம்பர். அங்கு சிதலாபுரியை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பொதுவாக கூட்டம் என்பது இன்றளவு கூட ஒரு பிரமிப்பை தரக்கூடியதாகத்தான் இருக்கு. எங்காவது அதிகம் கூட்டம் சேர்ந்தால் அதை குறித்து பத்திரிகைகளில் எல்லாம் செய்தி வரும். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர், லட்சக்கணக்கான மக்கள் குவிந்தனர் என்றெல்லாம் பத்திரிகையில் நாம் செய்தி பார்க்கிறோம். அந்த கூட்டம் என்பது பிரமிப்பை தரக்கூடிய ஒன்றாக இன்றளவு கூட இருந்து கொண்டுதான். ஒரு தேர் திருவிழா நடந்தது என்றால் லட்சக்கணக்கான பேர் குவிந்தனர், கூடினர் என்றெல்லாம் ஒரு பிரமிப்போடு ஒருவருக்கொருவர் செய்தியை சொல்லக்கூடிய செய்தி. அதை போன்ற ஒரு பிரமிப்போடுதான் இந்த கூட்டத்தை வர்ணிக்கிறார் கம்பர். கூட்டம் என்பது அன்றைக்கும் ஒரு பிரமிப்பை தரக்கூடியதாகத்தான் இருக்கு. இது நாம் கம்பருடைய காவியத்தில் மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு காவியங்களில் அந்த கவிஞர்கள் அந்த கூட்டத்தை மிகவும் விகுதிப்பட வர்ணிப்பது, உயர்வு நகர்ச்சியாக வர்ணிப்பது நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக இந்த காலத்தை விட அந்த காலத்தில் மக்கள் தொகை குறைவாகத்தான் இருந்திருக்கும். இன்று கூடும் அளவிற்கு அன்று கூட்டம் கூடியிருக்காது என்பது ஒரு புறம் உண்மையாக இருந்தாலும், ஆனால் கவிஞர்கள் அதை வர்ணிக்கும் போது விகுதிப்பட வேறு நகர்ச்சியாக கூறுவதை நாம் பார்க்கும். அப்படி அந்த கோசல தேசத்து மக்கள் மிதிலையை நோக்கி பயணிப்பதை, பெரும் கூட்டமாக பயணிப்பதை கம்பர் சொல்லுகிறார். கடலே பொங்கி எழுந்து நகர்ந்து வருவது போல் இருந்தது என்று சொல்லி நாம் கடல் பொங்கி வருவதை சமீபத்தில் பார்த்தோம். ஆழி பேரலை பொங்கி வந்தபோது அதன் தோற்றம் எப்படி இருந்தது என்பதை பார்த்தோம். அப்படி ஒரு தோற்றம், கடலே நகர்ந்து வருவது போன்ற ஒரு தோற்றமாக அந்த கூட்டம் இருந்தது என்று கம்பர் சொல்லுகிறார். அந்த கூட்டத்தை பல விதங்களில் வர்ணித்தார். அந்த கூட்டத்தினுடைய தோற்றம் எப்படி இருந்தது என்பதை வெவ்வேறு விதங்களில் விதவிதமாக அவர் வர்ணித்து காட்டக்கூடிய அழகு படித்து மகிழக்கூடிய ஒன்றாக. அந்த படை அந்த பெரும் கூட்டத்தினர் வெண்ணிற குடையை பிடித்துக் கொண்டு செல்கிறார். வெண்குடை பிடித்துக் கொண்டு அப்படியே போகிறார். அப்படி வெண்குடை பிடித்துக் கொண்டு போகக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய தோற்றம் எப்படி இருந்தது என்றால், ஆகாயம் எங்கும் வெள்ளை சிறகுகளை விரித்துக் கொண்டு அன்னப்பறவை பறப்பது போல் இருந்தது என்று சொல்லி, அவர்கள் பிடித்திருந்த வெண்குடையினுடைய தோற்றம், வெண்குடைகளினுடைய அந்த கூட்டம் ஆகாயத்தில் உயர்த்தி பிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த குடைகள். அதை பார்க்கும் போது ஆகாயம் எங்கும் வெண்ணிற அன்னப்பறவைகள் பறப்பது போல இருந்தது என்று சொல்லி. அது மட்டுமில்லாமல் அவர்கள் கொடிகளையும் பிடித்துக் கொண்டு செல்கிறார்கள். தங்கள் தேசத்தினுடைய அடையாள கொடிகளையும் பிடித்துச் மிக நீளமான கொடிகள், மிக உயர்த்தி பிடிக்கப்பட்ட அந்த கொடிகளினுடைய தோற்றத்தை பார்க்கும் போது எப்படி இருந்தது என்றால், ஆகாயமே உறிந்து தொங்குவது போல் இருந்தது அப்படி சொல்லுகிறார் கம்பர். வெண்ணிற குடைகளை பார்க்கும் போது ஆகாயத்தில் எங்கும் வெள்ளை நிற அன்னப்பறவைகளினுடைய கூட்டம் ஒழித்திருப்பது போல் இருந்தது என்று சொல்பவர், அந்த கொடிகள் தொங்குவதை, உயர்த்தி பிடிக்கப்பட்ட கொடிகள் அப்படி மேலே தொங்கி காட்சி அளிப்பதை, ஆகாயமே அப்படி உறிந்து தொங்குவது போல் இருந்தது, அப்படி எப்படி மரத்திலிருந்து பட்டை உறிந்து தொங்கிக் கொண்டிருப்பது போல ஆகாயத்தினுடைய தோல் உறிந்து அப்படி தொங்குவது போல் இருந்தது என்று காட்சிப்படுத்தி நமக்கு காட்டுகின்றார். இப்படி வெவ்வேறு விதமாக அந்த படையினுடைய தோற்றம் இருந்தது, அந்த படையில் ஒவ்வொன்றும் எவ்வாறு காட்சி அளித்தது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதை விரிவாக நாம் பார்த்தால் அதை மட்டுமே 2 3 நாட்கள் பார்க்க வேண்டியது, அவ்வளவு அவ்வளவு செய்யுள்கள் அங்கு இருக்கின்றன. முக்கியமான சிலவற்றை மட்டும் நாம் பார்க்கலாம். அதில் குறிப்பாக பெண்கள் பயணித்து வந்ததை கம்பர் காட்டுகிறார். பெண்கள் பொதுவாக பல்லக்கில் பயணிப்பார். செல்வ வசதி மிக்கவர்கள் பல்லக்கில் பயணிப்பார்கள். சாதாரண மகளிர்கள் நடந்தே வருவார். இதுதான் பொதுவாக வழக்கத்தில் அன்றைக்கு இருந்திருக்கும். ஆனால் கம்பர் கூடுதலாக ஒன்றை சொல்லுகிறார், பெண்கள் குதிரையிலும் யானையிலும் ஏறி வந்தார்கள் என்று சொல்லும். குதிரையிலும் யானையிலும் அவர்கள் பயணித்து வந்தார்கள் தனித்து, அதாவது மற்றவர்களுடைய துணையுடன் பயணிக்கவில்லை, தனித்து அவர்களாகவே ஒரு குதிரையை தனித்தனியே செலுத்திக் கொண்டு வந்தார்கள், அவர்களாகவே தனித்தனியே ஒவ்வொரு யானையில் வந்தார்கள் என்று ஒரு பாடலில் சொல்கிறார். இது ஒரு கவனத்துக்குரிய ஒரு பாடல். குதிரையில் வருவது என்பதும் யானையில் வருவது என்பதும் சாமானியப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. அது பயின்றால் தான், குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் என்று பயின்றால் தான் அதை இயக்கி கொண்டு வர முடியும். இல்லாவிட்டால் அவற்றை செலுத்த முடியாது, அதற்கு ஒரு பயிற்சி தேவை. பெண்கள் அப்படி யானை மீதும் குதிரை மீதும் வந்தார்கள் என்று கம்பர் சொல்லுகிறார். உண்மையிலேயே அவர்கள் அப்படி வந்தார்களா என்று நமக்கு தெரியாது, ஆனால் கம்பர் சொல்லுகிறார். அதன் மூலம் ஒன்றை நமக்கு உணர்த்துகிறார், பெண்கள் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் அறிந்தவர்களாகவும் இருந்தார்கள். ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் பார்த்தோம், பெண்கள் கல்வி அறிவு மிக்கவர்களாக இருந்தார்கள், செல்வ உரிமை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று ஆரம்பத்தில் சொல்லி இருந்தார். அதை போல இப்போது இன்னும் கூடுதலாக சொல்லுகிறார், பெண்கள் யானை ஏற்றும் குதிரை ஏற்றம் அறிந்தவர்களாக இருந்தார்கள், அவர் அந்த வாகனத்தின் மீது தாங்களே பயணித்துக் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகிறார். அது ஒரு செல்வத்தின் அடையாளம், பெண்கள் தனித்து குதிரை மீதும் யானை மீதும் பயணித்து வருகிறார்கள் என்பது ஒரு நாட்டினுடைய செல்வ வளத்தின் அடையாளம். அது ஒரு ஆச்சரியகரமான நிகழ்வாகத்தான் அன்றைக்கு இருந்திருக்கும். இன்றைக்கு கூட நாம் பார்க்கிறோம், பெண்கள் இருசக்கர வாகனத்தில் போகக்கூடிய பெண்களை ஆச்சரியமாக இன்று கூட பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கும் முடியும். ஆனால் அன்றைக்கே அவர்கள் யானை வாகனத்தின் மீதும் குதிரை வாகனத்தின் மீதும் தனித்து பயணித்தார்கள் என்று கம்பர் அப்படி சுட்டுவதன் மூலம் அந்த ஊரில் பெண்கள் எவ்வளவு தூரம் வல்லமை மிக்கவர்களாக, எவ்வளவு தூரம் பலவற்றையும் அறிந்தவர்களாக, அறிவு சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை கம்பர் சொல்லாமல் சொல்லிவிடுங்க. அப்படி இருந்தார்களா என்று நமக்கு தெரியாது, ஆனால் அப்படி இருக்க வேண்டும் என்பது கம்பருடைய உள்ளக்கிடக்கையாக இருந்திருக்கு. அதனால்தான் அவர் பெண்கள் யானை மீதும் குதிரை மீதும் அவற்றை செலுத்தி கொண்டு வந்தார்கள் என்று காட்டியிருக்கிறார். அங்கு அந்த ஒரு பாடல் கவனத்துக்குரியதாக இருக்கிறது. அடுத்து அப்படி குதிரை மீது அவர்கள் வரும் காட்சி எப்படி இருந்தது என்றால், அப்படி பெண்கள் குதிரை மீது வரக்கூடிய காட்சி எப்படி இருந்தது என்றால், நதியில் அன்னப்பறவை அப்படியே மிதந்து வருவது போல் இருந்தது என்று. அது ஒரு ஓமை, சசிக்கு தகுந்த ஓமையாக இருந்தது. வெண்ணிற புறவிகளின் மீது பெண்கள் அமர்ந்து வருகிறார்கள். அந்த குதிரை கூட்டத்தின் மீது பெண்கள் எல்லோரும் அமர்ந்து அப்படி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குதிரை கூட்டத்தையும் அவற்றின் மீது பெண்கள் அப்படி அமர்ந்து வருவதையும் அப்படி ஒரு தொலைதூர காட்சியாக பார்க்கும் போது, ஒரு நதி ஓடிக்கொண்டிருப்பது போலவும் அந்த நதியின் மீது அப்படியே அன்னப்பறவைகள் மிதந்து வருவது போலவும் இருந்தது என்று சொன்னார். பெண்களினுடைய தோற்றம் அன்னப்பறவை போல் இருக்கின்றது. அந்த குதிரைகள் அப்படியே மெல்ல நகர்ந்து வருவது, ஒரு நதி அப்படியே பயணித்து வருவது போல இருக்கிறது. அந்த தோற்றத்தை அப்படியே காட்டுகிறார். அதே போல யானை மீது வரக்கூடிய பெண்களினுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்றால், மேக கூட்டத்தின் மீதாக அப்படியே மின்னல் நகர்ந்து வருவது போல இருந்தது. மேக கூட்டத்தோடு கூடிய மின்னல்கள் வருவது போல இருந்தது என்று சொன்னார். ஏற்கனவே நாம் பார்த்தோம், ராமனுடைய தோற்றத்தை பற்றி சொல்லும் போது, அவனுடைய பூநூலோடு சேர்த்து சொல்லும் போது, மின்னலோடு சேர்ந்த ஒரு மேகம் வந்து போனது போல இந்த தெருவில் வந்து போனான் ராமன் என்று சீதை நினைத்ததாக பார்த்தோம். இங்கு அதே ஓமையை தான் கையாளுகிறார். யானை மீது பெண்கள் போகிறார். யானை எல்லாம் கருகரு என்று இருக்கிறது. அந்த யானை கூட்டம் அனைத்தும் அப்படியே நகர்ந்து போவது, மேக கூட்டம் நகர்ந்து போவது போல இருக்கிறது. அவற்றின் மீது பெண்கள் அமர்ந்து போகிறார்கள். பெண்கள் அனைவரும் மின்னல் கொடி போல் காட்சியளிக்கிறார்கள். ஆக அப்படி யானை பெண்களோடு நகர்ந்து போவது எப்படி இருக்கிறது என்றால், மேக கூட்டம் மின்னலோடு நகர்ந்து போவது போல இருக்கிறது என்று ஒரு ஓமானம் சொல்கிறார். இப்படி வெவ்வேறு ஓமானங்கள் சொல்லி சொல்லி அந்த கூட்டம் நகர்ந்து போவதை வர்ணித்துக் கொண்டே போகிறார். இப்படியாக அந்த கூட்டம் போய்கொண்டே இருக்கிறது. தசரதன் முதலில் தன்னுடைய மக்களை முன்னே அனுப்பிவிட்டு, அடுத்து தான் எல்லோரும் முன்பு போய் போன பிறகு தான் அடுத்து கிளம்பலாம் என்று காத்திருக்கிறான். அப்படியே அந்த கூட்டம் முன்னால் போய்கொண்டு இருக்கிறது. இன்னும் தசரதன் தன்னுடைய இருக்கையை விட்டு எழும்பவே இல்லை. புறப்படுவதற்கு அவன் எழுந்து கொள்ளவே இல்லை. அதற்குள்ளாக என்ன ஆயிற்று என்றால், அந்த கூட்டம் முதலில் புறப்பட்ட அந்த மக்களினுடைய கூட்டம் விதிலாபுரியை போய் சேர்ந்து விட்டது என்று கம்பர் சொல்லுகிறார். அந்த பாடல் தான் 77வது பாடல். விழுந்திட இடமில்லை உலகம் எங்கனும், அழுந்திய உயிர்க்கெல்லாம் அருட்பொன் பாயினான், எழுந்திலன் எழுந்திடை படரும் சேனையின், கொழுந்து போய் கொடிமிதல் கொடிமதில் கூடி கொடி மதில் மிதிலை கூடிட்டே. விழுந்திட இடமில்லை உலகம் எங்கனும், அழுந்திய உயிர்க்கெல்லாம் அருட்பொன் பாயினான், எழுந்திலன் எழுந்திடை படரும் சேனையின், கொழுந்து போய் கொடிமதில் மிதிலை கூடிற்றே. இன்னும் தசரதன் எழுந்து கொள்ளவே இல்லை. அவன் இன்னும் புறப்படவே இல்லை. முதலில் தன் மக்கள் போகட்டும், பின்னால் கடைசியாக தான் போகலாம் என்று அவன் காத்திருக்கிறான். அவன் இன்னும் எழுந்து கொள்ளவே இல்லை. அதற்குள்ளாக அந்த கூட்டத்தினுடைய முற்பகுதி மிதிலையை போய் சேர்ந்து விட்டது என்று, அந்த கூட்டம் எவ்வளவு பெரிதாக இருந்தது, எவ்வளவு மக்கள் போனார்கள், எவ்வளவு மக்கள் போனார்கள் என்பதை நமக்கு உணர்த்தி விடுகிறார் கம்பர். அவ்வளவு மக்கள் கூட்டம் இருந்தது, அவ்வளவு பெரும் மக்கள் பிரவாகமாக சென்றார்கள் என்று சொல்கிறார். அந்த கூட்டத்தினுடைய தன்மையை சொல்லும் போது, அந்த கூட்டத்தில் உளுந்து போடுவதற்கு கூட இடம் இல்லை என்று சொல்கிறார். பொதுவாக நாம் இப்போது கூட வழக்கத்தில் ஒன்றை கேள்விப்பட்டிடும், பெரும் கூட்டம் வந்தது என்றால் பொதுமக்கள் அந்த கூட்டத்தை வர்ணித்து சொல்லும் போது சொல்வார்கள், எள்ளிட கூட இடம் இல்லை, ஒரு எள் விழுவதற்கு கூட இடம் இல்லை, அவ்வளவு நெருங்கிய கூட்டம் என்று சொல்வார்கள், எள்ளை சொல்லுவார்கள். ஆனால் இங்கு கம்பர் எள்ளை சொல்லவில்லை, உளுந்தை சொல்லுகிறார். உளுந்து இட இடம் இல்லை என்று சொல்ல மாற்றி சொல்லுகிறார், எள்ளுக்கு பதிலாக உளுந்தை சொல்லுகிறார். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எள் என்பது ஒரு அமங்கலத்தோடு சம்பந்தப்பட்ட தானியம். அது இந்த தர்ப்பணம் கொடுக்கும் போது, இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது எள்ளும் தண்ணீரும் இறைப்பார்கள். எடுப்பார்கள். ஆக எள் என்பது பொதுவாக ஒரு அமங்கலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு தானியமாக இருப்பதனால், இங்கு ஒரு மங்கள நிகழ்வுக்கு மக்கள் அனைவரும் செல்வதனால் அந்த எள் என்ற வார்த்தை வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த வார்த்தையை கவனமாக கம்பர் தவிர்த்து விட்டு அதற்கு பதிலாக உளுந்து என்பதை பயன்படுத்தினார். உளுந்து என்பது ஒரு மங்களகரமான தானியம் தான். கிராமப்புறத்தில் அந்த கோயில் திருவிழாக்களில் முளைப்பாளிகை வைக்கக்கூடிய பெண்கள் அந்த உளுந்தை எல்லாம் பயன்படுத்துவார். அந்த உளுந்தை எல்லாம் போட்டு முளைக்க வைப்பார். அதெல்லாம் நவதானியம் போடுவாங்கல்ல, நவதானியமும் யூஸ் மங்களதானியம். பண்ணுவாங்க. அது ஒரு மங்களகரமான பெண்களுக்கு என்ன ஒரு தானிய வகையில் அது சேரும், உளுந்து. அதனால் அந்த உளுந்தை இங்கு சொல்கிறார். உளுந்து இட இடம் இல்லை. ஒரு உளுந்த இடையில் இடுவதற்கு கூட இடமில்லை, அவ்வளவு நெருக்கமான கூட்டம் என்று நமக்கு சொல்லிவிடுங்க. உலகம் எங்கள் உலகம் முழுக்க அவ்வளவு கூட்டம் வந்து விட்டது என்று சொல்றார். இங்கு உலகம் என்பது எல்லா உலகத்தையும் குறிக்கவில்லை, உலக பரப்பு முழுவதையும் குறிக்கவில்லை. உலகம் என்பது இடத்திற்கு தகுந்த பொருள் தரும். சில இடத்தில் நாட்டை மட்டும் குறிக்கும், சில இடத்தில் ஒரு பகுதியை மட்டும் குறிக்கும். இங்கு ஒரு பகுதியை மட்டும் குறித்து வருகிறது. எந்த பகுதி என்றால், கோசல தேசத்தில் இருந்து மிதிலாபுரிக்கு செல்லக்கூடிய அந்த பாதையை குறிக்கிறது. அப்படித்தான் நாம் பொருள் எடுத்துக்கொள்வோம். அது இடத்திற்கு தகுந்த பொருள்படக்கூடிய வார்த்தை. இடப்பொருளை குறிக்கிறது. இங்கு எந்த இடத்தை குறிக்கிறது என்றால், கோசலத்தில் இருந்து மிதிலாபுரியை நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதையை குறிக்கும். அந்த பாதை எங்கும் இடமே இல்லை, உளுந்து போடுவதற்கு கூட இடம் இல்லை, அவ்வளவு மக்கள் நெருக்கமாக பயணித்தார்கள் என்று கம்பர் நமக்கு உணர்த்துகிறார். உளுந்திட இடம் இல்லை, உலகம் எங்கும் அழுந்திய உயிர்க்கெல்லாம் அருட்கொம்பு ஆயினான் எழுந்திலன். இந்த இடத்தில் அருட்கொம்பு ஆயினான் என்பது தசரதனை குறிக்கும். உயிர்க்கெல்லாம் அவன் அருட்கொம்பு போன்றவன். கொம்பு என்றால் இந்த கொடி படர்வதற்காக கொம்பு நட்டு வைப்பார். கொடி அது கொம்பு இல்லாவிட்டால் அது படர்வதற்கு திணறும், சரியாக வளராமல் சுருண்டு கொள்ளும். ஆனால் கொம்பு ஏதாவது கிடைத்தால் அதில் சுற்றி சுற்றி படர்ந்து அது இலகுவாக வளரும். அப்படி இந்த உயிர்களை எல்லாம் ஒரு கொம்பு போல் இருந்து தசரதன் பாதுகாக்கும். அவர்கள் வளர்வதற்கு அவன் உதவுகிறான், அவர்கள் முன்னேறுவதற்கு அவன் காரணமாக இருக்கிறான். அதனால் தசரதனை பற்றி குறிப்பிடும் போது அருட்கொம்பு ஆயினான் என்று கம்பர் வாசகத்தை பயன்படுத்தும். அழுந்திய உயிர்க்கெல்லாம், அழுந்துதல் என்றால் துன்பத்தில் அழுந்துதல், துன்பத்தில் அழுந்தக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் அருட்கொம்பு ஆயினான். அவர்களை அந்த துன்பத்தில் இருந்து கரையேற்றக்கூடிய, மேலேற்றக்கூடிய, முன்னேற்றக்கூடிய ஒரு அருள் கொம்பு, அருளாகிய கொம்பு போன்றவனான அந்த தசரதன் எழுந்திலன். இன்னும் தன்னுடைய இருக்கையை விட்டு அவன் எழவே இல்லை, அமர்ந்துதான் இருக்கிறான். முன்னே தன்னுடைய சேனையை போக விட்டு விட்டு அவர்கள் முதலில் போகட்டும், கடைசியாக அவர்களுக்கு பின்னால் தாம் இணைந்து கொள்ளலாம் என்று அவன் காத்திருக்கிறான். அவன் இன்னும் எழவில்லை. ஆனால் அதற்குள் என்ன நடந்தது என்றால், எழுந்து இடை படரும் சேனையின் கொழுந்து போய் கொடிமதில் விதிலை கூடிச்சே. எழுந்து புறப்பட்டு இடைப்படரும் சேனையின் இடை, இடை என்பது அந்த நிலப்பகுதியை குறிக்கிறது. இடையில் அந்த பகுதி, அந்த இடையில் அந்த அந்த வழியை குறிக்கிறது. அந்த வழியில் படரும் சேனையில், படருதல் என்பது இங்கு செல்லுதல் இந்த பொருளில் வருகிறது, செல்லக்கூடிய அந்த சேனையின், அந்த மக்கள் கூட்டத்தின் கொழுந்து போய், கொழுந்து என்பது முற்பகுதி. நாம் ஒரு தாவரத்தினுடைய நுனிப்பகுதியை சொல்லும் போது கொழுந்து என்று சொல்லும், தாவரத்தினுடைய நுனிப்பகுதியை கொழுந்து என்று சொல்லும். அதே போல இங்கு மக்கள் கூட்டத்தின் அந்த முற்பகுதியை கொழுந்து என்று சொல்லும். அந்த கொழுந்து, அந்த முற்பகுதி கொடி மதில் மிதிலை கூடிட்டு, கொடியை உடைய மதில்களால் சூழ் சூழப்பட்ட அந்த மிதிலாபுரியை போய் சேர்ந்து விட்டது என்று அந்த மக்கள் வெள்ளம் எவ்வளவு நீளமாக இருந்தது, எவ்வளவு பெரிதாக இருந்தது என்று சொல்லுங்கள். எழுந்து இடைப்படரும் அந்த வழியில் செல்லுகின்ற, இங்கு படர்தல் கொழுந்து என்ற இரண்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். படர்தல் என்பதும் கொழுந்து என்பதும் கொடியோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. அந்த தாவரம், தாவரத்தின் கொடி, கொடி கொடி தாவரத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. கொடி படரும் என்று சொல்வோம், அதே போல கொடியினுடைய கொழுந்து பகுதி என்று சொல்வோம். கொடி கொழுந்து விட்டு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவோம். அது அந்த தாவர கொடியினுடைய சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், அந்த படர்தல் என்பதும் கொழுந்து என்பதும். இங்கு அதை சேனையோடு சம்பந்தப்படுத்த, சேனை படர்ந்தது என்று சொல்கிறார், சேனையும் கொழுந்து என்று சொல்கிறார். இதன் மூலம் நமக்கு ஒரு காட்சியை நம் கண் முன்பு கொண்டு வந்து காட்டுகிறார் கம்பர். அந்த சேனை அப்படியே நகர்ந்து சென்றது, ஒரு கொடி படர்ந்து அப்படியே பூமியில் படர்ந்து படர்ந்து முன்னோக்கி செல்வது போல் இருந்தது என்பதை உணர்த்து. அப்படி சென்ற சேனையானது அசரதன், தங்கள் நாயகனாகிய தசரதன் எழுந்து தங்கள் பின்னால் இன்னும் சேரவே இல்லை, அதற்குள் அந்த முற்பகுதி மிதிலாபுரியை போய் சேர்ந்து விட்டது என்று அதனுடைய மிகுதியை, அதனுடைய நீளத்தை, அதனுடைய அபரிமிதமான எண்ணிக்கையை கம்பர் நமக்கு சொல்லாமல் சொல்லி காட்டிவிடும். அது மிக பெரிதாக இருந்தது, மிக அதிக கூட்டம் மக்கள் எண்ணிக்கையில் அதிகம் இடம்பெற்றிருந்தார்கள், லட்சோப லட்சம் மக்கள் இடம்பெற்றிருந்தார்கள், கோடிக்கணக்கான மக்கள் இடம்பெற்றிருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் அதை ஒரு நயம்பட சொல்கிறார். அசரதன் இன்னும் புறப்படவே இல்லை, அதற்குள்ளாக அவனுக்கு முன்னால் சென்ற சேனையின் உட்பகுதி மிதிலையை போய் அடைந்து விட்டது என்று ஒரு நயம் காட்டி அந்த தன்மையை நமக்கு கம்பர் வர்ணித்து கூறுகிறார். இவ்விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதில் சந்தேகங்கள் இருந்தால் ஐயா, இந்த உளுந்துக்கு லா வந்து எந்த நம்ம இப்ப பள்ளிக்கு போற லா போடுவோம் இல்லையா, இது வந்து பொதுவாக அப்படி போட்டு எழுதுகிறோம். ஆனால் இலக்கியங்களில் பல இடங்களில் இந்த சிறப்பு விவகாரம் தான் வந்திருக்கிறது. ஆனால் நடைமுறையில் நான் அந்த பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடிய லகரம் போட்டு எழுதுவது நடைமுறையில் இருக்கிறது. அதனால் இது இரண்டு விதமாகவும் எழுதலாம் என்ற ஒரு தன்மையில் நாம் எடுத்துக்கொள்ளும். சில சொற்களை இரண்டு எழுத்துக்களையும் பயன்படுத்தி எழுதலாம். உதாரணமாக மதில் என்பதை, இன்ன இதுலேயே கொடி மதில் என்று வந்திருக்கிறது. அதில் வந்து அந்த ஒற்றல் லகரம் வந்திருக்கிறது, மதில் என்று வந்திருக்கிறது. சில இடங்களில் அந்த வருடல் லகரமும் வரும், மதில் மதில் என்று வரும். அப்படி இரண்டு விதமாகவும் எழுதக்கூடிய சில சொற்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றாக இந்த உளுந்து என்பதையும் நாம் எழுதும். சரிங்க, நன்றி. சரியாக கேட்டீங்க. அது நாம் நடைமுறையில் பெரும்பாலும் உளுந்து என்றுதான் எழுதுகிறோம். ஆனால் இலக்கியங்களில் உளுந்து என்ற சிறப்பு லகரத்தில் வருகிறது. இங்கு இப்படி கூட எடுக்கலாம், எப்படி உளுந்து என்பது, அதாவது பள்ளிக்கூடம் போட்டு எழுத வேண்டியதுதான், எதுகைக்காக உளுந்து என்று மாறிவிட்டதாக பொருள் எடுக்கலாம். எதுகைக்காக கொஞ்சம் கவிஞர்கள் சில சமயம் சில எழுத்துக்களை மாற்றிக் கொள்வார்கள். அடுத்து வரக்கூடிய அழுந்திய, எழுந்திலன், உளுந்து என்பதிலெல்லாம் சிறப்பு விவகாரம் வந்திருப்பதனால் உளுந்து என்பதையும் உளுந்து என்று மாற்றிவிட்டார் என்று எடுத்துக்கொள்வதற்கு இடம் உண்டா என்று கேட்கலாம். ஆனால் சிறப்பு லகரம் விட்டு வேறு பல இடங்களில் வந்திருக்கிறது அந்த வார்த்தை, உளுந்து என்றே வந்திருக்கிறது. அதனால் அப்படி எழுதக்கூடிய வழக்கம் இருந்தது என்பது உறுதியாகிறது. அதனால் இது எதுகைக்காக மாற்றிக்கொண்டார் என்று நாம் இங்கு எடுக்க வேண்டிய தேவையில்லை. இப்படியும் எழுதக்கூடிய வழக்கம் உண்டு என்று எடுத்து. சரிங்க. ஐயா, இதுல எழுந்திலன் என்றது ஒரு வினயாளனையும் பெயர் ஆகிய, இன்னும் தசரதன் எழுந்திருக்கவில்லையும். அதாவது வினையால் அணையும் பெயர் என்று, அதாவது அருட்கொம்பு ஆயினான் என்பதுதான் வினையால் அணையும், ஆயினவனாகிய தசரதன். அதுதான் வினையாளனையின் பெயர். எழுந்திலன் என்பது இங்கு அது வினை முற்றாதான் வருகிறது. அவன் எழும்பவில்லை, அவன் எழும்பாதவனாக இருந்தான். எழுந்திலன் அது ஒரு முற்றாகத்தான் வருகிறது. அதை நாம் வினையாளனையும் பெயராக எடுக்க வேண்டும். அங்கே அது முற்று பெற்று விடுகிறது. அருள் கொன்பு ஆயினான் என்பதுதான் வினையாளன். அருள் கொன்பு ஆயினவனாகிய அந்த தசரதன் எழுந்திலன் இன்னும் எழும்பவில்லை. அங்கே அது முற்று பெற்று விடுகிறது. ஆனால் அதற்குள்ளாக அப்புறம் அது தொடர்கிறது. அதற்குள்ளாக அந்த பொழுந்து போய் கொடிமதில் மிதிலை கோடிற்று என்று அடுத்த வாசகம். அங்கு எழுந்திலன் என்பது அந்த இடத்தோடும் முற்று பெறுகிறது. அது ஒரு வினை முற்று, வினையாளனையும் பெயர். ஆனால் ஆயினான் என்பது வினையாளனையும். சரி ஐயா. ஆயினவனாகிய தசரதன் என்று பொருள் தருவதனால் அது வினையாளன். நன்றி. அந்த அந்த அருட்கொம்பு ஆயினான் என்பதற்கு இன்னொரு பொருள் சொல்லலாம். நான் அந்த கொள்கொம்பு, கொள்கொம்பு என்று சொல்வார்கள். கொடி படர்வதற்கான கொம்பு கொள்கொம்பு. முதலில் சொன்ன பொருள் கொடி படர்வதற்கான கொம்பு என்ற பொருளில் சொன்னேன். இன்னொரு பொருள் சொல்லலாம். கொம்பு என்பதற்கு கோல், ஊன்றுகோல் என்று கூட பொருள் எடுக்கலாம். ஊன்றுகோல் அந்த உயிர்களுக்கெல்லாம் ஊன்றுகோல் போல் ஆனவன். அந்த உயிர்கள் துன்பத்தில் இருந்து கரையேறுவதற்கு அவர்கள் ஊன்றி கொண்டு அந்த துன்பத்தில் இருந்து தாண்டி வெளியேறுவதற்கு அவன் ஊன்றுகோல் போல் ஆனான் என்று ஊன்றுகோல் என்றும் பொருள் எடுக்கலாம். அல்லது பொடி படர்வதற்கான கொம்பு என்றும் பொருள். இப்படி இரண்டு விதமாகவும் பொருள் கொள்ளும்படி அந்த கொம்பு என்ற வார்த்தை. கொம்பு என்றால் பொதுவாக கோல் என்றார். அது எந்த என்ன கோல்? அது ஒன் ஊன்றுகோலா அல்லது பொடி படருவதற்கான கோலா? இங்கு இரண்டுமே பொருந்துகிறது. அதனால் இரண்டையுமே எடுப்போம். அவன் ஊன்றுகோல் போன்றும் மற்றவர்களுக்கு உதவுகிறான். அவன் பொடி படருவதற்கான கொழுகொம்பு போலவும் மற்றவர்களுக்கு உதவுகிறான். இரண்டுமே பொருந்தக்கூடியது. அதனால் இரண்டு விதமாகவும் பொருள். சரி ஐயா. ஐயா, அழுந்திய என்ன விளக்கம் கொடுத்தீங்க ஐயா இந்த இரண்டாவது வரியில இருக்க? அழுந்துதல் ரொம்ப வழக்கத்தில் கூட அந்த வார்த்தை பயன்படுத்துவார்கள். ரொம்பவும் துன்பத்தில் அழுந்தி துடிக்கிறான் என்றெல்லாம் சொல்வார். ரொம்பவும் அழுந்தி படாத பாடுபடுகிறான் என்றெல்லாம் சொல்வார். அழுந்துதல் என்றால் ஒரு விஷயத்தில் அப்படியே புதைதல். இங்கு துன்பத்தில் அழுந்துதல் என்ற பொருளில் வரும், துன்பப்படுதல் என்ற பொருளில் வந்ததாகவே எடுத்துக்கொள்ளலாம். அழுந்துதல் என்றால் துன்பப்படுதல். துன்பப்படுகின்ற உயிர்களுக்கெல்லாம் அருள் கொம்பு ஆகினான். அவர்கள் அந்த துன்பத்தில் இருந்து வெளியேறுவதற்கு ஒரு அருள் மயமாகிய கொம்பு போன்று அந்த தசரதன் இருந்தான் என்று சொல்லு. சரி ஐயா. ஐயா, அதே போல் எங்கனம்னு இந்த இடத்துல எங்கும் இல்லை என்ற அர்த்தத்தில் வருதா? எல்லா இடத்திலும் உலகம் எங்கனும் என்றால் உலகத்தின் எல்லா இடத்திலும் என்று. எங்க கண் என்றால் இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. எங்கனும் என்றால் எல்லா இடத்திலும். எங்கன் என்றால் எல்லா இடத்திலும் குறிக்கும். சரி. எங்கனும் என்றால் எல்லா இடத்திலும். உழுந்திட இடமில்லை உலகம் எங்கும். உலகத்தின் எல்லா இடத்திலும் விழுந்து போடுவதற்கும் இடம் இல்லை என்று சொல்கிறார். இங்கு நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி உலகம் என்பது ஒட்டுமொத்த பூமியையும் குறிக்கவில்லை. பூமி பரப்பு எல்லாவற்றையும் குறிக்கவில்லை. அந்த இடைப்பட்ட பகுதி இதலாபுரிக்கும் கோசல தேசத்திற்கும் இடைப்பட்ட அந்த பாதையை குறிப்பதாக எடுக்கும். உலகம் அப்படி இடத்திற்கு தகுந்த மாதிரி பொருள். உலகத்தை ஆளும் வேந்தன் என்று ஒரு வேந்தனை பற்றி சொல்லுவார். உலகம் ஆண்டான் என்று ஒரு வேந்தனை பற்றி சொன்னால் அவன் உலகத்தை எல்லாம் ஆண்டான் என்று பொருள் அல்ல. அவன் ஒரு தேசத்தை ஆண்டிருப்பான், ஒரு பகுதியை ஆண்டிருப்பான். அவனை பற்றி சொல்லும்போது உலகம் ஆண்டான் என்று வரும், கவிதைகளில் வரும். அங்கு அந்த உலகம் என்ற இடத்திற்கு அவன் நாட்டை ஆண்டான் என்றுதான் நாம் பொருள் எடுப்போம். உலகத்தை எல்லாம் ஆண்டான் என்று சொல்லவும் அந்த மாதிரிதான். அடுத்த பாடல் சரி ஐயா. இங்கண் ஞாலத்து அரசு மிடைந்தவர் கொங்கு வெண்குறை சாமரை போர்த்தலால் கங்கையாறு தடுத்தது காரியன சங்கு பேரி முழங்கிய தானையே. தானை என்பதும் சேனை என்பதும் ஒரே பொருள் தரக்கும். சென்ற பாடலில் சேனை என்ற சொல் வந்தது, இந்த இடத்தில் தானை என்ற சொல். தானை சேனை படை சைனியம் என்பவையெல்லாம் ஒரு பொருளில் வரக்கூடிய சொற்கள். இங்கு அந்த மக்கள் கூட்டத்தை குறிக்கிறது, அந்த மக்களின் பெரும் பரிவாரத்தை குறிக்கிறது. அந்த பெரும் பரிவாரத்திற்குள் சேனையும் உள்ளடக்கம். தசரதனுடைய சேனைகள், அந்த ரத கஜ துரக பதாதிகள் ஆகிய அந்த சேனைகள், அது மட்டுமில்லாமல் இதர வேந்தர்களுடைய சேனைகள், இவையெல்லாம் உள்ளடக்கம். மக்களும் பொதுமக்களும் இருக்கிறார்கள், அந்த சேனையும் இருக்கிறது. கம்பர் எல்லாவற்றையும் பொதுவாக சேனை என்ற வார்த்தையில் குறிக்கிறார் அல்லது தானை என்ற வார்த்தையில் குறிக்கிறார். சேனை தானை எல்லாம் ஒரே பொருள் தரப்பு. இப்போது கூட கேள்விப்பட்டிருப்பீர்களே, அரசியல்வாதிகளை பற்றி சொல்லும் போது தானை தலைவர் வருகிறார் என்றெல்லாம் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். அந்த தானை என்பது அந்த பெரும் கூட்டம், அந்த மக்கள் படை, அதை குறிக்கிறது தானை. அந்த தானை எப்படி இருந்தது என்றால், கார் என சங்கு பேரி முழங்கிய தானை. கார், கார் என்றால் மேகம். மேகத்தை போல, மேகம் போல சங்கு பேரி முழங்கிய தானை. சங்கு என்னும் அந்த வாத்திய கருவியும் பேரிகை என்னும் வாத்திய கருவியும் முழங்கிய அந்த மக்கள் கூட்டமானது. அவர்கள் சாமானியமாக சும்மா போகவில்லை, சந்தோஷ ஆரவாரம் செய்தபடியே போகிறார்கள். அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அவர்கள் பல்வேறு வாத்தியங்களையும் முழக்கி கொண்டு போகிறார்கள். அப்படி அவர்கள் முழக்கிய வாத்திய கருவிகளில் இரண்டு இங்கு குறிப்பிடப்படுகிறது. ஒன்று பேரிகை, இன்னொன்று சங்கு. சங்கு என்பது மங்கள முழக்கத்தின் அடையாளம். சங்கு பொதுவாக கோயில்களில் முழங்குவதை கேட்டிருப்போம். திருமணங்களிலும் சில சமூகத்தில் சங்கு ஊதப்படுகிறது. மொய்குழலார் ஆசை நடிச்சங்கம் அமுது ஊட்டும் என்று பட்டினத்தார் பாடுகிறார். பட்டினத்தாருடைய பாட்டில் வருகிறது, முதற்சங்கம் அமுது ஊட்டும் மொய்குழலார் ஆசை நடிச்சங்கம் நல்விலங்கு பூட்டும் கடைச்சங்கம் ஆம்போது அது ஊதும் அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் என்று பட்டினத்தார் ஒரு பாடலில் சொல்கிறார். மனித வாழ்க்கையே மூன்று சங்குக்குள் அடக்கி விடுகிறார். முதலில் குழந்தையாக இருக்கும் போது சங்கில் பால் ஊட்டுவார். அது கிராமத்தில் அதற்கென்றே தனியாக சிறிய சங்கு ஒன்று வைத்திருப்பார். அந்த சங்கில் தான் குழந்தைகளுக்கு பால் மருந்து போன்றவற்றை எல்லாம் ஊட்டுவார். ஆரம்பத்தில் சின்ன குழந்தையாக இருக்கும் போது ஒரு சங்கு வந்து நமக்கு பால் ஊட்டுகிறது. அடுத்து வாலிப பருவத்தை அடைந்த போது ஒரு சங்கு ஊதுகிறது, அப்போது நமக்கு திருமணம் நடக்கிறது. மொய் குழலார் ஆசை நடுச்சங்கம் நல் விலங்கு பூட்டு, அதுதான் நம்மை பந்தத்தோடு இணைக்கிறது, ஒரு பெண்ணோடு பந்தத்தோடு இணைக்கிறது, ஒரு குடும்ப பந்தத்தை உருவாக்குகிறது. அதனால் நல் விலங்கு பூட்டும் என்று பட்டினத்தார் சொல்கிறார். ஆக திருமணத்தின் போது சங்கு ஊதப்படும் என்பதை பட்டினத்தார் அங்கு குறிப்பிடுகிறார். அவர் சார்ந்த சமூகம் நகரத்தார் சமூகம், காரைக்குடியை சேர்ந்த நகரத்தார் சமூகம். நகரத்தார் சமூகத்தில் திருமணத்தின் போது சங்கு ஊதப்படும் என்பது அந்த பட்டினத்தாருடைய அந்த பாட்டில் இருந்து நமக்கு தெரிய வருகிறது. அடுத்து கடைசியில் இன்னொரு சங்கை சொல்கிறார் பட்டினம். கடைச்சங்க ஆம்போது அது ஊதும், கடைசியில் இறந்த பிறகும் சங்கு ஊதப்படும். ஆக இதுதான், இந்த மூன்று சங்குக்குள் தான் மனித வாழ்க்கையே இருக்கிறது என்று பட்டினத்தார். சங்குக்குள்ளாகவே மனித வாழ்க்கை முழுவதும் அடங்கி விடுகிறது, இந்த மூன்று சங்குக்குள்ளேயே மனித வாழ்க்கை அடங்கி விடுகிறது என்று சொல்றார். ஆக சங்கு என்பது இரண்டு விதமாகவும் பயன்படுகிறது. ஒன்று மங்கள வாத்தியமாகவும் பயன்படுகிறது, அடுத்து அமங்கல ஓசையை எழுப்புவதற்கும் பயன்படும். அமங்கல ஓசையை எழுப்புவதற்கு சங்கு பல சமூகங்களில் இறப்பின் போது ஊதப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது பல சமூகங்களில் இருக்கிறது. திருமணத்தின் போது சங்கு ஊதாத சமூகங்கள் பல இருக்கின்றன. ஆனால் இறப்பின் போது சங்கு ஊதக்கூடிய சமூகங்கள் நிறைய இருக்கின்றன. திருமணத்தின் போது சங்கு ஊதக்கூடிய சமூகம் ஒன்று இரண்டு சமூகம். அதில் ஒன்று பட்டணத்தாருடைய அந்த நகரத்தார் சமூகம். இங்கு சங்கு என்பது மங்களத்தை குறிக்கக்கூடியதாகவே வந்து ஒரு திருமண வைபவத்திற்கு இவர்கள் பயணிக்கிறார்கள். அப்போது சங்கு ஊதி கொண்டே போகிறார்கள். பேரிய என்னும் ஆச்சியத்தை முழங்கிக் கொண்டே போகிறார்கள். அவையெல்லாம் மேகத்தினுடைய முழக்கம் போல இருந்தது என்று கம்பர் சொல். தார் என சங்கு பேரி முழங்கிய தானே. தார் என்றால் மேகம் இல்லை. தார் என மேகம் போல சங்கு பேரி முழங்கிய தானே தானே. சங்கு வாத்தியமும் மே பேரிகை என்னும் வாத்தியமும் முழங்கிய அந்த தானையானது, அந்த மக்கள் கூட்டமானது எப்படி இருந்தது என்றால், அங்கன் ஞானத்து அரசு மிடைந்த அவர் பொங்கு வெண்குடை சாமரை போர்த்ததனால் அந்த கூட்டத்திற்கு ஊடாக பல்வேறு வேந்தர்கள், சித்தரசர்கள், தசரதனுக்கு நட்பாக இருக்கக்கூடிய வேந்தர்கள் எல்லாம் செல்கிறார்கள். அவர்கள் சாமானியமாக செல்ல மாட்டார். அவர்கள் வெண்கொற்ற கொடையை உயர்த்தி பிடித்துக் கொண்டு செல்வார்கள். அவர்கள் போகின்ற பாதை எங்கும் சாமரை அவர்களுக்கு வீசப்படும். அப்படி அவர்கள் செல்லுகிறார்கள். வெண்கொற்ற கொடையும் சாமர வெண்கொற்ற கொடையும் சாமரையும் அவர்களோடு சேர்ந்தே செல்லும். அப்படி செல்லக்கூடிய காட்சி எப்படி இருந்தது என்றால், கங்கை ஆறு கடுத்தது, கங்கை ஆறு போனது போல இருந்தது. கங்கையாறு எப்படி முறை பொங்க ஓடும் போது எப்படி காட்சி அளிக்குமோ அப்படி காட்சி அளித்ததாம். வெண்கொற்ற குடையுடனும் சாமரையோடும் பயணித்த அந்த கூட்டம் என்று தம்பர் அந்த காட்சி ஒப்புமைப்படுத்தி காட்டுகிறார். கங்கையாறு பொங்கி வருகிறது. அந்த இமயத்தில் இருந்து பொங்கி வரும்போது பொங்கும் முறையுமாக பொங்கி வரும். அந்த முறை அப்படியே மேலே காட்சி அளிக்கும். அதனுடைய அந்த வெள்ளை நிற நுரையோடு அது அப்படி பாய்ந்து வரும். அதே போல இங்கு இந்த மக்கள் கூட்டத்தின் காட்சி இருக்கிறது. நதியைப் போல, கங்கை நதியைப் போல காட்சி அளிக்கும். அது ஏன் அப்படி காட்சி அளிக்கிறது என்றால், அந்த கூட்டத்தில் இருந்த அரசர்கள் எல்லாம் வெண்கொற்ற கொடையை பிடித்திருக்கிறார்கள். வெண்மை நிறமான சாமரை அவர்களுக்கு வீசப்படுகிறது. அந்த சாமரை மேலும் கீழும் அப்படி உயர்ந்து தகழ்கிறது. வெண்குற்ற குடை அங்கும் இங்குமாக அசைகிறது. அப்படி அசைவதை பார்க்கும் போது கங்கை நதி அப்படியே அலைகளை வீசிக்கொண்டு வருவது போல, வெண்ணிற அலைகளை வீசிக்கொண்டு வருவது போல அந்த மக்கள் கூட்டத்தின் காட்சி இருந்தது என்று கம்பர் ஓமித்து சொன்னார். இதுதான் இந்த பாட்டு ஒன்று. அங்கன் ஞாலத்து அரசு மிடைந்து. அங்கன் ஞாலம் என்ற சொற்றொடரை நாம் ஏற்கனவே ஒரு பாடலில் பார்த்தோம். இதற்கு கொஞ்சம் அங்கன் ஞாலம் என்றால் அழகிய இடத்தை உடைய உலகம் என்றார். அண் என்றால் இடம் என்று பொருள். ஏற்கனவே நாம் சென்ற பாடலில் பார்த்தோம், எங்கனும் என்றால் எல்லா இடத்திலும். அதே போல இங்கு அங்கண் என்றால் அம் என்றால் அழகு, அண் என்றால் இடம், அழகிய இடத்தை உடைய. இது பொதுவான ஒரு அடை, அவ்வளவுதான். உலகத்திற்கு அப்படி ஒரு அடை பொதுவாக சேர்க்கும். உலகத்தில் அழகான இடம் பல இடங்களில் இருப்பதனால் உலகத்தை பற்றி சொல்லும் போது அங்கன் ஞாலம் என்று சொல்வது ஒரு கவி மரபு. அந்த அடிப்படையில் இப்படி கம்பர் சொல்லியிருக்கிறார். அங்கன் ஞாலத்தை அரசர் அபிமான பங்கமாய் வந்திருந்து என்று ஒரு திருப்பாவை பாடல் வரும். அங்கும் இந்த அங்கன் ஞாலம் என்ற சொற்றொடர் இடம்பெறும். இன்னும் பல கவிஞர்கள் பல இடத்தில் உலகத்தோடு அந்த அங்கன் என்ற வார்த்தையை சேர்த்து சொல்வதை நாம் பார்க்க முடியும். அங்கன் என்பது ஒரு வார்த்தை அல்ல, இரண்டு வார்த்தை. அம் கூட்டல் கண். அம் என்றால் அழகு, கண் என்றால் இடம். அம் கண் என்றால் அழகிய இடத்தை உடைய ஞாலம், உலகம். அழகிய இடத்தை உடைய உலகம். அந்த உலகத்தை சார்ந்த அரசு, அரசு என்பது அரசர்களை குறிக்கும். அரசர்கள் விடைந்து, விடைதல் என்றால் நெருங்குதல் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. இந்த விடைதல் என்ற வார்த்தை நெருங்குதல் என்ற பொருளில் பழைய இலக்கியங்களில் பல இடங்களில் வரும். போர்க்கள வர்ணனைகளில் எல்லாம் வேல் மிடைந்தன, வாள் மிடைந்தன, யானை மிடைந்தன, கரி மிடைந்தன, பரி மிடைந்தன என்றெல்லாம் வரும். விடைதல் என்றால் நெருங்குதல். இங்கு அரசர்கள் பலர் அப்படி நெருங்கி வருகிறார், கூட்டமாக நெருங்கி வருகிறார்கள். அங்கன் ஞாலத்த அரசு விடைந்து உலகத்தில் உள்ள அரசர்கள் பலரும் நெருங்கி அவர் பெண் பொங்கு வெண்குடை சாமரை போர்த்ததார். அவர்களுடைய பொங்கு வெண்குடை, பொங்குதல் என்றால் உயர்தல், உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த வெண்குடையும் சாமரையும் போர்த்தலால் அந்த கூட்டத்தின் மேலாக அப்படி போர்க்கப்பட்டு காட்சியளிப்பதனால் மேலே இருந்து நாம் பார்க்கும் போது அங்கு மக்களுடைய தலை எதுவும் தெரியவில்லை. நாம் கம்பருடைய படப்பிடிப்பு கருவி இப்படி அப்படி அங்கு போது உச்சத்திற்கு போய்விட்டது. மேலே இருந்து பார்த்து அந்த கூட்டத்தை பார்த்து நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. மேலே இருந்து பார்க்கும் போது இந்த வெண்குடையும் சாமரையும் தான் தெரிகிறது, மக்களுடைய தலை எதுவும் தெரியவில்லை. அப்படி உச்சியில் இருந்து பார்க்கும் போது என்ன தெரிகிறது என்றால் நதி, கங்கை நதி அலைகளை வீசிக்கொண்டு நுரை பொங்க ஓடி வருவது போல் காட்சி அளிக்கிறது. அதைத்தான் சொல்லுங்கள், பொங்கு வெண்குடை சாமரை போர்த்ததால். பொங்கு பொங்குதல் என்றால் உயர்தல், உயரக்கூடிய அந்த வெண்குடையும் சாமரையும் அப்படி அந்த கூட்டத்தையே போர்த்து காட்சி அளிப்பதனால், மூடி காட்சி அளிப்பதனால் கங்கை ஆறு கடுத்தது, கங்கை ஆற்றை ஒத்தது என்று சொல்வார். கடுத்தல் என்றால் ஒத்திருத்தல் என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை. அது ஒரு ஓம உருபு, ஓம உருபு, பல ஓம உருபுகள் நாம் பார்த்திருப்போம். போல என்ற ஒரு ஓமை உருபை நாம் இப்போது நடைமுறையில் அதிகமாக பயன்படுத்துவோம். போல, போன்ற என்ற அந்த ஓமை உருபு, போன்று இருந்தது என்று நாம் சொல்வோம். இப்போது இந்த கால நடைமுறைப்படி சொல்ல வேண்டும் என்றால் கங்கை ஆறு போன்று இருந்தது என்று சொல்லலாம். அடுத்தது என்பதற்கு பொருள் போன்று இருந்தது என்பதுதான், அல்லது போன்றது என்பதுதான் அதன் சொல்வோம். கங்கை ஆறு போன்றது, போன்று இருந்தது. ஆனால் இந்த ஓம உருபு அன்று இலக்கியங்களில் பல வார்த்தை பல சொற்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. தொல்காப்பியர் மொத்தம் 38 ஓம உருபுகளை சொல்கிறார். அன்ன, ஆங்க, இறப்ப, உரள, என்ன, ஏய்ப்ப, ஒன்ற, தகைய, போல, மதிப்ப, மருள, மறுப்ப, மான, மாற்ற, வியப்ப, விளைய என்று ஒரு 38 உவமை உறுப்புகளை பட்டியலிட்டு காட்டுகிறார். அதில் அவர் சொன்னவற்றில் பல உவமை உறுப்புகள் சங்க இலக்கியத்திலே இடம்பெறவில்லை. சங்க இலக்கியத்திலேயே அது காலாவதி ஆகிவிட்டது. தொல்காப்பியம் சங்க இலக்கியத்திற்கும் முன்பு உள்ள இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல். அவர் காலத்தில் இருந்த உவமை உறுப்புகளை எல்லாம் தொல்காப்பியர் எடுத்து பட்டியலிட்டு காட்டுகிறார். அவற்றில் பல சங்க இலக்கியத்திலேயே நடைமுறையில் இல்லை. சங்க இலக்கியத்தில் கையாளப்பட்ட பல உவமை உறுப்புகள் கம்பர் காலத்தில், சங்க இலக்கியத்திற்கு பின்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடத்திற்கு பின்னால் வந்த கம்பருடைய காலத்தில் பல உவமை உறுப்புகள் இல்லாமல் போயின. அதற்கு பதிலாக பல புதிய உவமை உறுப்புகள் தோன்றின. அவற்றில் ஒரு உவமை உறுப்பு தான் கடுத்தல் என்பது. இங்கு கம்பர் இந்த கடுத்தல் என்ற உவமை உறுப்பை கையாண்டிருந்தார். கங்கை ஆறு கடுத்தது என்றால் கங்கை ஆற்றை போர்ந்திருந்தது, போன்றிருந்தது என்று. ஏன் அது கங்கையாறு போன்றிருந்தது என்றால் அதற்கு காரணம் அந்த வெண்குடைகளும் சாமரைகளும். சாமரை அப்படி உயர்ந்து உயர்ந்து தழுவுகிறது, வெண்குடைகள் அப்படி அங்கும் இங்குமாக அசைகிறது. அந்த இரண்டும் வெண்மையாக இருப்பதனால் அவை நதியினுடைய அலையைப் போலவும் நதியினுடைய நுரையைப் போலவும் காட்சி அளிக்கும். அதனால் ஒட்டுமொத்தமாக அந்த சேலையே ஒரு கங்கையாறு நகர்ந்து வருவது போல் காட்சி அளித்தது என்று சொல்லும். காரியன சங்கு பேரி விளங்கிய தானை, மேகத்தை போல சங்கும் பேரிகையிலும் விளங்கிய அந்த தானையானது அரசர்கள் பலர் வெண்குடையையும் சாமரையையும் உயர்த்தி கொண்டு பயணித்ததனால் கங்கையாறு போல காட்சி அளித்தது என்பதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இது சந்தேகங்கள் இருந்தால் ஐயா, இந்த தானை அப்படின்றதுக்கு சேலை அப்படின்ற இன்னொரு விளக்கம் இருக்கு ஐயா. ஆனா இந்த இடத்துல வந்து இடத்துக்கேத்தாப்புல மாத்திக்கணும் அந்த பொருளை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணுமா ஐயா? அதாவது தானை நீங்க சேலை என்று சொல்கிறீர்களா? சேலை ஆமாங்க ஐயா, தானே என் திசை நம்ம படிச்சோம் ஐயா இந்த இதுல. அது அது அது தானே என்றால் சேலை என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. இங்கு நான் சேலை என்று சொல்லவில்லை, சேனை என்று சொன்னேன். ஆ தானே சரிங்க. என்றாலும் சேனை என்றாலும் ஒரே பொருள். இங்கு சேனை என்ற பொருளில் தான் நான் ஆனா அதே வார்த்தை தான் தானே, அது அதே வார்த்தை தான். அதே தான் அது தானே. இதே வார்த்தைக்கு சேலை என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. சரிங்க. முந்தானை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. முன் ஆமா. கூட்டல் தானே, முன் சேலையைத்தான் முன்றானை என்று சொல்கிறார். அது முன் சரி கூட்டல் தானே சேரும் போது அது முந்தானே ஆகிவிட்டது. சரிங்க சார். சாமரை தானே கிணறு, என்பதற்கு சேலை என்று சாமரை போர்த்தலால், ரெண்டுத்துக்கும் என்ன விளக்கம்? சாமரைனா சாமரம் வீசுறதா? தாமரை என்றால் தாமரை வீசுவார்கள் அல்லவா பக்கத்து விசிறி, அந்த விசிறி. பழைய அரசர் காலத்து திரைப்படங்களில் எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள். அரசர் அமர்ந்திருப்பார், இரண்டு பக்கமும் பெண்கள் இருந்து கொண்டு வெண்ணிறமாகவோ அல்லது வேறு நிறத்திலேயோ வீசுவார்கள். அதற்கு பெயர் தான் சாமர், விசிறி. அது பெரிய விசிறி. மிகவும் மென்மையான, ஆமா ஆமா மென்மையான ஒன்றாக இருக்கும். அதை வீசுவார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த இனிமையான குளிர்மையான காற்று கிடைக்கும். அது சாமரை என்பது அந்த விசிறியை குறிக்கும். அதை சாமரம் என்று சொல்லுவார்கள், சாமரை என்றும் சொல்லுவார்கள். இரண்டு விதமாகவும் சொல்லுவார். அது அது விகுதி தான் வித்தியாசம். சாமரை சாமரம், பூமரங்கள் சாமரங்கள் வீசாதோ என்றெல்லாம் நீங்கள் ஒரு திரைப்பட பாடலில் கூட வரும். பூமரங்கள் சாமரங்கள் வீசாதோ பாடல், பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாடலில் இடையில் வரும். பூமரங்கள் சாமரங்கள் வீசாதோ அப்படின்னு வரும். அந்த தாமரம் என்றால் இந்த சாமரை தான், சாமரை சாமரம் எல்லாம் உண்டு. போர்த்தலால் அப்படின்றதுக்கு என்ன? போர்த்தல் என்றால் நாம் இப்போது கோவையை போர்த்தி கொண்டான் என்று சொல்கிறோம் அல்லவா. போர்த்துதல் என்றால் மூடுதல் என்று அர்த்தம். இந்த வெண்குடையும் சாமரையும் மூடிவிடுகிறது, அந்த கூட்டத்தையும் மூடிவிடுகிறது. மேலே இருந்து பார்க்கும் போது தலை எதுவும் தெரியவில்லை. இப்போது ஒரு கூட்டம் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு தேர் திருவிழா நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நாம் ஒரு மாடியில் இருந்து அந்த கூட்டத்தை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் போது அங்கு தலைகளாக தெரியும். அதற்கு பதிலாக அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கையில் வெண்கொற்ற குடையையும் சாமரையையும் பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்போது நாம் மேலே இருந்து பார்க்கிறோம், மாடியில் இருந்து பார்க்கிறோம். அப்போது நமக்கு தலை தெரியாது, அந்த குடையும் அந்த சாமரையும் தான் தெரியும். அந்த குடையும் சாமரையும் அப்படி போர்த்து விடும், அந்த தலைகளை எல்லாம் போர்த்து விடும். அங்கு நமக்கு மக்கள் யாரும் தெரிய மாட்டார்கள், அந்த குடையும் சாமரையும் தான் தெரியும். அப்படி அந்த கூட்டத்தில் அந்த குடையும் சாமரம் தான் தெரிகிறது. அவை அப்படி நடந்து அப்படி நகர்ந்து போகிறது. அந்த கூட்டம் சும்மா இருக்காது அல்லவா, நகர்ந்து போகிறது. அப்படி அந்த வெள்ளை வெள்ளையர் என்ற காட்சியுடன் அது அப்படியே நகர்ந்து போகக்கூடிய காட்சி எப்படி இருக்கிறது என்றால், நுரையோடனும் அலைவுடனும் அப்படி நதி நகர்ந்து போவது போல இருக்கிறது. கங்கை நதி நகர்ந்து போவது போல இருக்கிறது. கங்கை நதியில் மற்ற நதியை விட அதிகமாக நுரையும் இருக்கும், அதிகமாக அலையும் இருக்கும். காரணம், அது பனி கட்டிகள் உருகி வரக்கூடிய நதி. அதனால் அதில் அதிகமாக அந்த வெண்ணிற அலைகளையும் வெண்ணிற நுரைகளையும் நாம் பார்க்கலாம். அதனால் கங்கை ஆற்றோடு ஒப்பிட்டு சொல்கிறார். அப்படி அந்த கூட்டம் மேலே இருந்து பார்க்கும் போது அந்த வெண்ணிற குடையும் சாமரையும் அப்படி நகர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், கங்கை நதி நகர்ந்து செல்வது போல இருக்கிறது. சரிங்க ஐயா. சாரமான கருத்து அது கருத்து சொல்லுங்க, நீங்க நிரப்பு. சாரமான கருத்துனா இது, இந்த படைகள் எப்படி போச்சு அப்படின்னு எடுத்துக்குமா? ஆமா அதுதான், அதுதான் படை படை போன காட்சி என்ன விதமாக இருந்தது என்றால், கங்கை நதி நகர்ந்து போனது போல இருந்தது என்று சொல்கிறார். படை நகர்ந்து சென்ற காட்சி கங்கை நதி நகர்ந்து செல்வது போல இருந்தது. அது கங்கை நதி நகர்ந்து செல்வது போல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், அந்த படையின் மீதாக வெண்கொற்ற குடையும் சாமரையும் கோர்க்கப்பட்டிருந்தது, அதாவது மூடப்பட்டிருந்தது. மூடப்பட்டிருந்தது என்றால் அவர்கள் தூக்கி பிடித்து கொண்டு போகிறார்கள் அந்த சாமரையும் வெண்குடையும். அது அப்படி அவர்கள் மனித தலையே தெரியாதபடி மூடிவிடுகிறது. அதனால அவர் சொல்லு. ஐயா, கடுத்ததுன்றதுக்கு வந்து நீங்க அந்த தொல்காப்பியர் விளக்கம் கொடுத்தீங்கள ஐயா. இது அதுல அந்த 38 உவம உருபுல இருக்கா இல்ல அமர்வு வருது, அதுக்கு? அமர்வு வருது. கடுத்தல் என்ற வார்த்தை தொல்காப்பியர் சொல்லு கடுப்ப சரி என்று சொல்லு. சரி ஐயா. அதே போல் அடுத்த வரியில பேரின இருக்கு இல்லையா, அது என்ன வாத்தியம்? பேரிகை, பேரிகை என்ற வார்த்தை அது பெரிய இது மாதிரி முழக்கம் முரச வாத்தியம். முரஸ் முரச வாத்தியம் ஜெயபேரிகையில அதான சொல்லுவாங்க, பேரிகை ஜெயபேரிகை பொட்டடா பொட்டடான்னு பொட்டடாமா பாரதியார் ஜெயபேரி பாடி பாடி பாட்டு. இருக்கிறது அல்லவா, அது முரச வாத்தியம் மாதிரி தான், ஒரு பெரும் வாத்தியம், வாத்தியம் தோற்கருவி தான், தோளால் செய்யப்பட்ட தோற்கருவி. அந்த பெரிய சரி ட்ரம் இருக்குமே, அந்த இந்த ஒரு எம்ஜிஆர் படத்துல வருமே மாதிரி தான். அந்த முரஸ் இப்படி அதான் கொட்டுவாங்களே, அந்த அந்த ஆடாத சொல்லுங்க. மனமும் உண்டோல வரும்ல அந்த பாட்டு. ஆமாம், ஆடாத அந்த, பழைய திரைப்படங்கள்ல பல இடங்கள்ல காட்சி கொடுக்கும். ஆமா அந்த பெரிய அந்த ட்ரம், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப். ஏதோ சில திரைப்பட பாடல்கள்ல அந்த பேரிகை மேலே ஏறி நின்று கூட ஆடுவார், ஆடும் அதெல்லாம் காட்சி அந்த அந்த கொடுக்கும். இந்த இந்த படத்துல வருமே அந்த குமாரி கமல வெற்றி எட்டு சந்திரலேகா, இல்ல சந்திரலேகான்னு ஒரு படம். சந்திரலேகா, அப்புறம் அந்த வெற்றி எட்டு திக்கும் எட்ட கொட்டும் முரசே, அந்த அந்த பாட்டு வருமே அந்த. ஓ நீங்களா ரொம்ப சின்னவங்கள, அந்த பாட்டு தெரியாது உங்களுக்கு? இல்ல இல்ல தெரியாது. பாத்திருப்போம், ஞாபகம் இல்ல வெற்றி பாத்திருப்போம் எட்டு பாருங்க. திக்கும் எட்ட கொட்டும் முரசே வேணும் வேணும், அது பாரதியாரோட பாட்டு. இன்னும் பாரதியார் பாட்டு ஏ பேரிகை கொட்டடா கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா. ஆமா ஆமா பேரிகை என்ற அந்த வார்த்தை தான் அந்த கடைசியில் உள்ள கை என்ற விகுதி இல்லாமல் பேரி என்றும், பேரிகை என்றாலும் பேரி என்றாலும் ஒன்றுதான். ஒன்றுதான். எப்படி சரி சாமரை என்றாலும் சாமரம் என்றாலும் ஒன்று என்று பார்த்தோமோ அதை போல. தூரிகை என்பது தூரி கூட, தூரி என்று கூட தூரிகை, அந்த ஓவியர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த எழுதுகோலை தூரிகை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த தூரிகை சில இடங்களில் தூரி என்று கூட வரும், தூரி என்றாலும் தூரிகை என்று தான் கூறும். அதே போல பேரிகை என்பது பேரி என்று வரும். சரி, நன்றி. வேறு ஏதும் இப்படியாக சொல்ல வேண்டும்? இவர்கள் இப்படியாக சொல்லுங்கள். இவர்கள் முன்னணியை முன்னால் செல்லக்கூடிய மக்கள் எல்லாம் இப்படியாக செல்கிறார்கள். இதில் நிறைய வர்ணனைகள் கம்பர் பயன்படுத்தி இருப்பார், பாடல்கள் நிறைய இருக்கின்றன, நூற்றுக்கணக்கான பாடல்கள் இந்த பகுதியில் படையெழுச்சி பகுதியில் இருக்கின்றன. நமக்கு எத்தனை, ஒன்று இரண்டு மூன்று பாடல்கள் மட்டும்தான் எடுத்து கொடுத்திருக்கிறார் இந்த உரையாசிரியர். நூற்றுக்கணக்கான பாடல்கள் கம்பருடைய வர்ணனை திறனினுடைய உச்சத்தை இந்த பகுதியில் பார்க்க, இந்த பகுதி எல்லாம் ராமாயணத்தில் இல்லை. இது கம்பர் இந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்கிறார் தன்னுடைய கற்பனையெல்லாம் காட்ட, காவியத்திற்கு இன்பச் சுவை கூடுதலாக கூட்டுவதற்கு இந்த இடத்தை அவர் பயன்படுத்தி. இந்த பகுதியில் மிக அதிகமாக சிருங்கார ரசம் உடைய பாடல்கள் எல்லாம் பல இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பகுதி இது. அதிலிருந்து ஒரு மூன்றே மூன்று பாடல்கள் இந்த தோப்பாசிரியர் எடுத்து கொடுத்திருக்கிறார். ஐயா, இது நல்ல நீங்கள் ஓசை உள்ள பாடல் மாதிரி தெரியுது ஐயா. 78 அங்கஞானத்து அரசு மடைந்தவர் பொங்கு வெண்குடை சாமரம் போர்த்தலால் கங்கையாறு கடுத்தது காரென சங்கு பேரி முழங்கிய தானே. இது இதுல இது இது வந்து சந்த பாடல் என்று சொல்வதற்கு சாதாரண ஓசையுடைய பாடல். நம்ம சந்த பாடல்னா அப்படி இருக்கணும், எப்படி 75வது பாடல் அன்றைக்கு பார்த்தோம், விண்ணுலே எழுந்த மேகம் ஆர்வின் மொழி மின்னொடும் மண்ணுலே எழுந்ததென்ன வந்து போன மைந்தனார் என்னுள்ளே இருந்த போதும் யாவர் என்று தெரியலே கண்ணுலே இருந்த போதும் என்புள் காண்கில் ஆதவே. அந்த 75வது பாடல் தான் சந்த பாடல். அந்த மாதிரியான சந்த பாடல் இது கிடையாது. 78. ஆனா இதுல ஒரு ஓசை இருக்கு. அங்கும் ஞாழத் தரசு விடைந்தவர் கொங்கு வெண்குடை சாமரை போர்த்தலால் அங்கை யாரு தடுத்தது காரியன தங்கு பேரி முழங்கிய தானையே. கலி விருத்தம் அந்த ஒரு ஓசையுடைய பாடல். அப்படித்தான் நம்ம இருக்கலாமே தவிர இது ஒரு சந்த பாடல் என்று சொல்லுவோம். சரி. அப்படியாக தேனை போய்கொண்டே இருக்கிறது. இடையில் பல நிகழ்வுகள், சுவையான நிகழ்வுகள், சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கம்பர் வர்ணித்து காட்டிக்கொண்டே இருப்பார். பல விதமாக சொல்லுவார். ஒரு பெண்ணினுடைய அழகை பார்த்து மயங்கி கொண்டே போகக்கூடிய ஒரு ஆடவன் ஒரு யானை மீது போய் முட்டிக் கொண்டான் என்று சொல்லுவார். அதாவது ஒரு இடத்தில் நமக்கு கருத்து சென்று விட்டது என்றால் நமக்கு பாதையை மறந்து விடும், எதிலையாவது போய் நாம் முட்டி விடுவோம். அதே போல ஒருவன் ஒரு பெண்ணினுடைய அழகை பார்த்து மயங்கி தன் பாதையை மறந்து ஒரு யானை மீது போய் முட்டி கொண்டான் என்று சொல்வார். ஒரு பெண் குதிரையில் சென்ற ஒரு பெண் அந்த குதிரையில் இருந்து திடீரென்று நழுவி கீழே விழுகிறாள். அவள் தரையில் விழப்போகிறாள். அப்போது சென்று ஒரு ஆடவன் அவளை ஏந்தி கொள்கிறார், அவளை பாதுகாக்கிறார். அவள் விழுந்து அடிபடாத வண்ணம் அவளை ஒரு ஆடவன் அவளை அப்படியே தாங்கிக் கொள்கிறான். அப்படி தாங்கிக் கொண்டவன் தாங்கிக் கொண்டே நின்று கொண்டிருந்தான், அவளை கீழே விடவே இல்லை என்று கம்பர் சொல்கிறார். அப்படி பல்வேறு காட்சிகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே போவார். ரொம்ப இன்ப ரசம், சிருங்கார ரசம் கரும்பக்கூடிய பகுதிகளாக அந்த பகுதிகள் பகுதி காட்சிகளில் அந்த பகுதியில் உள்ள பாடல்கள் அமைந்திருக்கின்றன. கம்பர் அப்படியாக வர்ணித்துக் கொண்டே போவார். நாம் திரைப்படங்களில் எல்லாம் சில காட்சிகள் பார்ப்போம் அல்லவா, அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் கம்பர் காட்டக்கூடிய கவிதை காட்சியை பார்க்கலாம். அந்த மாதிரியாக பல பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அப்படியாக அந்த கூட்டம் அப்படியே போகிறது. எங்கும் பேர் ஓசை, குதிரைகள் கணக்கின்ற ஓசை, யானைகள் பிளிரக்கூடிய ஓசை, முரச வாத்தியங்களினுடைய ஓசை, இப்படி பெரும் ஓசை எழுப்பிக் கொண்டு அந்த கூட்டம் போகிறது. ஒருவருக்கொருவர் ஆரம்பத்தில் பேசிக்கொண்டே வந்தவர்கள் நேரம் ஆக ஆக இந்த ஓசை அதிகரித்ததனால் ஒருவர் பேசுவது இன்னொருவருக்கு என்னவென்றே தெரியவில்லை என்பதனால் பேச்சை அவர்கள் நிறுத்திக் கொண்டார். எல்லோரும் ஊமை போல நடக்க ஆரம்பித்தார். முதலில் பேசிக்கொண்டே ஆரம்பத்தில் வந்தவர்கள் நேரம் செல்ல செல்ல இந்த வாத்திய ஓசைகள், அந்த ஆரவார ஓசை இதெல்லாம் மிகுதிப்பட்டதனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேச முடியவில்லை. பேசினது மற்றவர்கள் கேட்டால்தானே அந்த பேசுவதனால் ஏதாவது பயன் உண்டு. அதனால் பேசுவதை நிறுத்திவிட்டு எல்லோரும் ஊமை போல நடந்து செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்று கம்பர் சொல்கிறார். நாம் இப்போது நடைமுறையில் பார்க்கிறோம் அல்லவா, ஏதாவது ஒரு பெரிய கூட்டத்தில் நாம் நண்பர்களோடு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நண்பர்களுக்கு இடையே பேசிக்கொண்டே இருப்போம். திடீரென்று அங்கு பெரும் முழக்கம், ஏதாவது வெடி அந்த பட்டாசு சத்தம் கேட்டாலோ, அல்லது பெரும் முரச வாத்திய ஓசை கேட்டாலோ, அல்லது வேறு ஏதாவது பெரும் பெரும் ஓசை எழுந்தாலோ நாம் பேசுவதை நிறுத்தி விடுவோம். ஏன்னா ஏனென்றால் பேசுவதால் ஒன்றும் பயன் இல்லை, பேசுவதை நிறுத்தி விட்டு மௌனமாகி விடுவோம். இது நாம் இன்று கூட அனுபவத்தில் காணக்கூடிய ஒன்றுதான். அதை கம்பர் அங்கு சுட்டி காட்டுகிறார். மக்கள் ஊமையாக வாய் மூடி மௌனித்து பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பேசக்கூடியது ஒருவருக்கொருவர் புரியாத தன்மையை அடைய ஆரம்பித்து விட்டது, மற்ற ஓசையில் மிகுதிப்பட்டு விட்டன என்று சொல்கிறார். இப்படியாக மௌனமாக அவர்கள் பயணித்து போய்கொண்டிருந்தார்கள் என்று அந்த பகுதியில் அவர்களுடைய தன்மைகளை எல்லாம் காட்டுகிறார். அந்த படை எழுச்சி பகுதி நூற்றுக்கணக்கான பாடல்கள் அதில் இருக்கி. அடுத்து அடுத்த படலத்திற்கு வருகிறார். சந்திரசைல படலம் 79வது பாடல். அந்த சந்திரசைல படலத்தில் சந்திரசைல படம் இந்த இந்த படலத்திற்கே சில பிரதிகளில் வேறு ஒரு பெயர் இருக்கிறது, வரைக்காட்சி படலம் என்று. சைலம் என்றாலும் வரை என்றாலும் ஒரே பொருள் தான். சைலம் என்றால் மலை என்று பொருள், வரை என்றாலும் மலை என்று தான். இங்கு சந்திர சைல படலம் என்றால் சந்திர சைலம், சந்திர சைலம் என்னும் அந்த மலையின் இடத்தில் போய் தசரதன் தன் சேனைகளுடன் தங்குகிறார். அந்த இடத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் கம்பர் வர்ணித்து காட்டும். அந்த பகுதி தான் சந்திர சைலம் என்ற பகுதி. அது சில பிரதிகளில் வரைக்காட்சி படலம் என்று இருக்கிறது. இங்கு இந்த தொகுப்பாசிரியர் சந்திர சைல படலம் என்றே குறிக்கிறார். இப்போது தசரதனும் எழுந்து பயணிக்க தொடங்கிவிட்டான். அந்த பகுதி அவன் பயணித்ததை பற்றி எல்லாம் கம்பர் வர்ணித்து சொல்கிறார். தசரதன் புறப்படுவதற்கு முன்பு தசரதனுடைய மனைவியர், அந்த மூன்று மனைவியர் புறப்படக்கூடிய செய்தி, வசிஷ்டர் புறப்படக்கூடிய செய்தி, பரத சத்ருக்குனர் புறப்படக்கூடிய செய்தி, இதையெல்லாம் சொல்கிறார். இவர்கள் எல்லாம் புறப்பட்டு பயணித்தார்கள் என்று கம்பர் சொல்லி வருகிறார். கடைசியாக தசரதனும் புறப்பட்டு பயணித்து வருகிறான். அப்படி பயணித்து வந்தவன் வெகு தூரம் பயணித்த பிறகு சந்திர சைலம் என்ற மலைப்பகுதிக்கு வந்து அந்த இடத்தில் கொஞ்சம் சற்று இளைப்பு ஆறுவதற்காக தங்குகிறான். அப்படி தங்கிய போது அவனை சுற்றி இருந்த பல்வேறு பரிவாரத்தினர், அவனை சுற்றி இருந்த அந்த கூட்டத்தினர் வெவ்வேறு விளையாட்டுகளில் ஈடுபடுகிறார். அந்த மலையில் வெவ்வேறு விளையாட்டுகளில் ஈடுபடும், அதை குறித்து வர்ணித்து சொல்கிறார் கம்பர். அந்த சந்திர சைல படலத்தில் இருந்து ஒரு ஒரு சில பாடல்கள் இங்கு இந்த உரையா இந்த தொகுப்பாசிரியரால் எடுத்து தரப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு பாடல் இந்த 79வது, தெரிந்த மேலவர் சிறியவர் சேரினும் அவர்தம் மருண்ட புண்மையை மாற்றுவர் என்னும் இது வழக்கே உருண்ட வாய்தோறும் பொன்னுருள் உரைத்துறை தோதி இருண்ட கல்லையும் தன்னிறம் ஆக்கியது இரதம். தெரிந்த மேலவர் சிறியவர் சேரினும் அவர்தம் மருண்ட புண்மையை மாற்றுவர் என்னும் இது வழக்கே உருண்ட வாய்தோறும் பொன்னுருள் உரைத்துறை தோடி இருண்ட கல்லையும் தன்னிறம் ஆக்கியது இரதம். அந்த மலைப்பாதையில் ரதங்கள் எல்லாம் உருண்டு வருகின்றன. ரதகஜ துரக பதாதிகளாகிய நால்வகை சேனைகளோடு தசரதன் வருகிறான். தரைப்பகுதியில் பயணித்து வந்தவர்கள் இப்போது கற்கள் நிரம்பிய அந்த மலைப்பகுதியில் பயணிக்கிறார். மலைப்பாதை வழியாக பயணிக்கிறார். அப்படி மலைப்பாதை வழியாக பயணித்து வரும்போது தேர்கள் எல்லாம் அந்த மலைப்பாதையில் உருண்டு வருகின்றன. அந்த தேர்கள் தங்கத் தேர்கள். போருக்கு செல்பவர்கள் இரும்பாலான தேரில் பயணிப்பார்கள். ஆனால் இப்போது ஒரு மங்களகரமான வைபவத்துக்கு செல்கிறார்கள், கல்யாண வைபவத்துக்கு செல்கிறார்கள். அதனால் பொன்னால் ஆன தேரில் ஏறி வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த அரச குடும்பத்தினர் பொன்னால் ஆன தேரில் ஏறி வருகிறார்கள். பொற்றேரில் வரக்கூடிய அவர்கள் இப்போது அந்த மலைப்பாதை ஊராக அந்த தேர்களை செலுத்துகிறார்கள். அந்த தேர்கள் அந்த கல்லின் மீது அப்படி உருண்டு வரும்போது அந்த தேர் சக்கரத்தில் இருந்த அந்த பொன் எல்லாம் அந்த கல்லின் மீது உராய்ந்து உராய்ந்து அந்த கல்லெல்லாம் பொன்மயமாக மாறிவிட்டன என்று கம்ப இந்த இடத்தில் அந்த காட்சியை நம் கண்முன்பு கொண்டு வந்து காட்டுகிறோம். தங்க தேர்கள் உருண்டு வருகின்றன. தங்க தேர்கள் என்றால் அதனுடைய சக்கரம் கூட தங்கத்தால் தான் இருக்கிறது, அல்லது தங்க முலாம் பூசப்பட்டு இருக்கிறது என்று கூட இருக்கும். அப்படி தங்க மயமான அந்த அந்த தேரின் சக்கரங்கள் அந்த மலைப்பாதையில் உருண்டு உருண்டு வரும்போது அடுத்தடுத்து பல தேர்கள் வருகின்றன. ஒற்றை தேர் அல்ல, அடுத்தடுத்து பல தேர்கள் அப்படி உருண்டு உருண்டு வரும்போது அந்த கருங்கள் பாறை எல்லாம் தங்கமயமாக மாறிவிட்டன என்று சொல்றேன். இதற்கு ஒரு நல்ல ஓமானத்தை கம்பர் காட்டுகிறார். அப்படி கருகிய நிறைய நிற பாறைகள் எல்லாம் தங்க நிறமாக மாறி பொன்மயமான பாறைகளாக அவை காட்சி அளித்ததை ஒரு ஓமானத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் கம்பர். என்ன ஓமானம் சொல்கிறார் என்றால், பெரியவர்கள் சான்றோர்கள் கீழான மனிதர்களை சேரும் போது, அதாவது தரங்கெட்ட மனிதர்களை சேரும் போது அந்த தரங்கட்ட மனிதர்களை அல்லது அந்த சாமானிய மனிதர்களை தங்களுடைய பண்புடையவர்களாக மாற்றி விடுவார். பெரியவர்களுடைய தன்மை அதுதான். அற்பர்களை அவர்கள் சேர்ந்தாலும் அந்த அற்பர்களையும் அவர்கள் மேலோர்களாக மாற்றி விடுவார்கள் பெரியோர். சில நேரங்களில் மாறியும் நடக்கும். சிறியவர்களை சேரக்கூடிய பெரியோர்கள் சில சமயம் தாங்களும் சிறிய சிறியோர்களாக அற்பர்களாக மாறிவிடுவது உண்டு. ஆனால் அது அரிதான சம்பவம் தான். ஆனால் பெரும்பாலும் பெரியவர்கள் தங்களுடைய தன்மையிலிருந்து மாற மாட்டார்கள். அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அதனால் அவர்கள் சிறியோர்களோடு சேரும் போது அந்த சிறியவர்களுடைய தன்மையை அவர்கள் மாற்றி விடுவார்கள். அவர்களுடைய சின்னத்தனம், அவர்களுடைய அற்ப பண்புகள் எல்லாம் மாறி அவர்களும் அந்த பெரியோர்களைப் போல மாண்பு மிக்கவர்களாக, உயர் பண்புகள் கொண்டவர்களாக மாறிவிடுவார்கள். இது பெரியோர்களுடைய தன்மை. எப்படி பெரியோர்கள் சிறியோர்களோடு சேரும் போது அந்த சிறியோர்களுடைய தன்மை மாறி பெரியோர்களுடைய தன்மை அவர்களுக்கு வந்து விடுகிறதோ, அதை போல பொன்மயமான தேர் உருண்டு உருண்டு கருநிறத்தில் இருந்த பாறை எல்லாம் பொன்னிறமான மாறி போய்விட்டன என்று கம்பர் இந்த பாடலில் சொல்லுங்க. இதுதான் இந்த பாட்டினுடைய ஒரு நயமான உவமானத்தின் மூலம் நல்ல ஒரு வர்ணனையை நமக்கு தீட்டி காட்டுகிறார் கம்பர். தெரிண்ட மேலவர் சிறியவர் சேரினும் அவர்தம் மருண்ட புண்மையை மாற்றுவர் எனும் இது வழக்கே. தெரிண்ட மேலவர், தெருண்ட என்றால் தெளிவு பெற்ற என்றார், தெருள் என்றால் தெளிவு என்று பொருள். அந்த தெருள் என்ற வார்த்தையில் இருந்துதான் தெருண்ட என்ற பெயரச்சம் வருகிறது. தெரிண்ட மேலவர் என்றால் தெளிவு பெற்ற மேலவர்கள். இந்த தெருள் என்ற வார்த்தை திருக்குறளில் கூட வருகிறது. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் என்ற ஒரு திருக்குறளில் இந்த தெருள் என்ற வார்த்தை வருகிறது. தெருள் என்றால் தெளிவு. திருக்குறளில் தெருளாதான் என்ற வார்த்தை வரும். அந்த தெருள் என்ற வார்த்தையிலிருந்து உருவான தெருளாதான் என்ற அந்த குறிப்பு வினையாளனையும் பெயர் திருவள்ளுவரால் பயன்படுத்தப்படும். அங்கு தெருளாதான் என்றால் தெளிவு பெறாதவன் என்ற பொருளில் வள்ளுவர் கையாண்டிருப்பார். ஆக தெருள் என்றால் தெளிவு என்ற பொருள். இங்கு தெருண்ட மேலவர் என்றால் தெளிவு பெற்ற மேலவர்கள், சான்றவர்கள், சான்றோர்கள், தெளிவு பெற்ற நல்ல தெளிவான சிந்தனை உடைய சான்றோர்கள். சிறியவர் சேரினும், சிறியோரை சேர்ந்தாலும், அற்பர்களை சேர்ந்தாலும் அவர்தம் மருண்ட புண்மையை மாற்றுவர். அந்த சிறியவர்களுடைய அற்ப குணத்தை புண்மை, புண்மை என்பது இந்த அற்ப குணத்தை குறிக்கிறது. மருண்ட புண்மை என்றால் மயக்க அறிவுடைய புண்மை. தெருள் என்பதனுடைய எதிர்ப்பதம் தான் மருள். தெருள் என்றால் தெளிவு, மருள் என்றால் மயக்கம், தெளிவுக்கு எதிர்ப்பதம். தெளிந்த சிந்தனை உடைய மேலவர்கள் சிறியவர்களை சேர்ந்தால் அந்த சிறியவர்களுக்கு இருக்கக்கூடிய மயக்கத்தன்மையை, மயக்கத்தன்மையோடு கூடிய அந்த அற்ப பண்பை மாற்றி விடுவார். புண்மையை, புண்மை என்பது அந்த சின்னத்தனத்தை குறித்து நாம் இப்போது நடைமுறையில் சின்னத்தனமானவன் என்று சொல்கிறோம் அல்லவா. சிலரை பற்றி விமர்சனம் செய்யும் போது அவன் ரொம்ப சின்னத்தனமானவன் என்று குறிப்பிடுகிறோம் அல்லவா. அந்த சின்னத்தனம் என்னும் அர்த்தம் தான் இங்கு புண்மை என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். மேலோர்கள் சிறியவர்களை சேர்ந்தாலும் அந்த சிறியவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அற்ப பண்பை, அந்த சின்னத்தனத்தை மாற்றி விடுவார்கள். மருண்ட புண்மை, அவர்கள் தெளிவற்ற அந்த புண்மையை மாற்றி விடுவார்கள். தெருள் என்பதனுடைய எதிர்ப்பதம் மருள். அந்த மருள் என்பதில் இருந்து மருண்டே என்ற பெயரச்சம் அறியும். மருண்ட புண்மையை மாற்றுவர். பெரியோர்களுடைய தன்மை இதுதான். தாங்கள் யாரோடு சேருகிறார்களோ அவர்கள் குணக்கேடர்களாக இருந்தாலும், அற்ப குணமுடையவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பண்புகளை மாற்றி அவர்களையும் உயர்ந்தவர்களாக செய்து விடுவார்கள் எனும் இது வழக்கே. இது என்று சொல்லப்படக்கூடிய இது நடைமுறையில் உள்ளதுதான். இதை நாம் பார்க்கத்தான் செய்யணும். உயர்ந்தோர்கள் சிறியோர்களோடு சேரும் போது தாங்கள் சிறியோர்களாக மாறிவிடாமல் அந்த சிறியோர்களை தங்களைப் போல மேலோர்களாக மாற்றி விடுவார்கள். இது வழக்கு, இது நடைமுறையில் உள்ளதுதான். அதை போல உருண்ட வாய்தோறும் பொன் ஒருள் உரைத்துறை தோடி இருண்ட கல்லையின் தன்னிறம் ஆக்கியது இரதம். ரதம் ரதம் என்ன ஆன என்ன செய்தது என்றால், அந்த தேர்கள் என்ன செய்தன என்றால், உருண்ட வாய்தோர் உருண்ட அது உருண்டு சென்ற இடத்தில் எல்லாம் வாய் என்பது இங்கு இடம் என்ற பொருளில் வருகிறது. வாய் என்பதற்கு இடம் என்ற ஒரு பொருளும், அது ஏழாம் வேற்றுமை உறுப்பாக வரும். இடம் என்ற பொருளில் ஏழாம் வேற்றுமை உறுப்பாக வரும். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் என்ற ஒரு திருக்குறளில் அந்த வாய் என்பது செல்லும் வாய் எல்லாம் அறம் செய்யுங்கள் என்று வள்ளுவர் சொல்லி, செல்லும் இடங்களிலெல்லாம் அறம் செல்லும். அந்த வாய் என்பது இடம் என்ற பொருளில் பயந்து வந்தது. அதே போல இங்கும் வாய் என்பது இடம் என்ற பொருளில் வந்திருக்கிறது. உருண்ட வாய் தோறும் அந்த தேர்கள் உருண்டு சென்ற இடங்களில் எல்லாம் பொன் உருள் உரைத்து உரைத்து ஓடி, பொன் உருள் உருள் என்பது சக்கரத்தை குறிக்கிறது. இப்போதும் அந்த உருள் என்ற வார்த்தையை நாம் சக்கரத்தை குறிப்பதற்காக பயன்படுத்துகிறோம். இருசக்கர வாகனத்தினுடைய தூய தமிழ் ஆக்கமாக ஈருருளி என்று பயன்படுத்துகிறோம். ஈருருளி இரண்டு சக்கர வாகனத்தை குறிப்பதற்காக ஈருருளி. அங்கு உருள் என்பது சக்கரத்தை குறிக்கிறது. சக்கரம் என்பது வடமொழி வார்த்தை என்பதனால் அதனுடைய தூய தமிழ் ஆக்கமாக உருள் என்பதை பயன்படுத்தி இரண்டு சக்கர வாகனத்தை குறிக்கும் போது ஈருருளி என்று இப்போது நாம் பயன்படுத்துகிறோம். ஆக உருள் என்றால் சக்கரம். பொன் உருள் உரைத்து உரைத்து ஓடி, பொன்மயமான அந்த சக்கரமானது உரைத்து உரைத்து அதில் அப்படியே உராய்ந்து உராய்ந்து அது ஓடி. உரைத்தல் என்றால் உரசுதல் என்றார். உரைகள் என்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். பொற்கொள்ளர்கள் உரைகள் வைத்திருப்பார். தங்கத்தினுடைய அந்த தரத்தை சோதிப்பதற்காக அந்த உரைகளில் அவர்கள் உரசுவார். அந்த உரசி பார்க்கின்ற அந்த கல்லுக்கு உரைகள் என்று பெயர். அதை உரைத்து பார்த்தல் என்றும் சொல்லலாம். உரசி பார்த்தல் என்பதை உரைத்து பார்த்தல் என்றும் கூட சொல்லலாம். ஆக இங்கு அந்த பொன் உருள் தங்கமயமான அந்த சக்கரம் உரைத்து உரைத்து ஓடி அந்த மலைப்பாதையில் அந்த கரும் பாறைகளின் மீது உரசி உரசி கொண்டே அது ஓடி, அப்படி அந்த சக்கரங்கள் ஓடி இருண்ட கல்லையும் தன்னிறம் ஆக்கியது. இருட்டு நிறமுடைய அந்த கருண் பாறைகளையும் தன்னிறம் ஆக்கியது. தன்னுடைய பொன்னிறமாக ரதம் ஆற்றிவிட்டது என்று சொல்லுகிறார். ரதம் செய்த ரசவாதம் இது. ரதம் மலைப்பாதையில் போகிறது. அந்த கரும்பாதையில் பாறையின் மீது ஏறி அப்படியே உருண்டு உருண்டு போயிருக்கு. அடுத்தடுத்து பல ரதங்கள் வருகின்றன. அந்த சக்கரங்கள் எல்லாம் அந்த பாறை மீது உருண்டு உருண்டு போகின்றன. அவை அதை கடந்து போன பிறகு பார்த்தால் அதற்கு முன்பு கருப்பு நிறத்தில் காட்சி அளித்த அந்த பாதை எல்லாம் இப்போது பொன்மயமாக மாறி காட்சி. இவ்விதமாக அந்த தேர்கள் எல்லாம் அந்த பாதையை பொன்னிறமாக மாற்றிவிட்டார். இதற்கு ஒரு ஓமானத்தை சொல்லி இருக்கிறார். என்ன ஓமானம் என்றால், மேலோர்கள் சிறியோர்களை சேரும் போது சிறியோர்களை பெரியோர்களாக மாற்றி விடுவார்கள். அவ்வாறு இந்த பொன்மயமான தேர்கள் அந்த கரும் பாறைகளையும் பொன்மயமாக மாற்றிவிட்டன சொல். இதுதான் இந்த பாட்டு. இதில் சந்தேகங்கள் ஐயா, இந்த பாடல ஓசையோட படிக்க முடியுமா ஐயா? இதை எப்படி படிக்கலாம்னா, தெரிந்த மேலவர் சிறியவர் சேரினும் அவர்தம் அருண்ட உண்மையை மாற்றுவர் எனும் இது வழக்கே, உருண்டவாய்தோறும் பொன்னொருள் உரைத்துறை தோடி இருண்ட கல்லையும் தன்னிறம் ஆக்கிய திரதம் என்று ஓசையுடன் எழுதப்பட்ட இது வந்து ஒரு சாதாரண ஓசை. சரி, கேக்குதா? இதுக்கு பேர் இருக்கா இந்த ஓசைக்கு? இது வந்து இந்த பாடல் வந்து அளித்துறை என்று சொல்லப்படக்கூடிய பாடல். அதனால இதனுடைய ஓசையை நாம் கழிப்பாகக்கூடிய துள்ளல் ஓசை என்று எடுப்போம். சரி ஐயா. ஓசை மொத்தம் நான்கு ஓசையை சொல்லுவார்கள். அது அந்த சாதாரண ஓசையே நான்காக வகுப்பு, அதாவது ஓசை செய்யுள் இலக்கணத்தின் அடிப்படையில் தான் அந்த ஓசைகளை வகைப்படுத்துகிறார்கள். பொதுவாக பழைய நூல்களில் அந்த ஓசையை நாலு வகையாக பிரித்து சொல்லியிருக்கிறார். அகவல் ஓசை, செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை என்று நான்கு வகையாக பிரித்து சொல்லியிருக்கிறார். அகவல் ஓசை, அகவல் பாவில் எல்லாம் அந்த அகவல் ஓசை வரும். செப்பல் ஓசை வெண்பாக்களில் செப்பல் ஓசை அமைந்திருக்கும். வஞ்சிப்பாவில் தூங்கல் ஓசை இருக்கும். களிப்பாவில் துள்ளல் ஓசை இருக்கும் என்று பொதுவாக சொல்லப்படும். அது பொதுவான ஒரு கணக்கு தான். அப்படியேதான் அந்த கணக்கு மாறாமல் தான் எல்லா இடத்திலும் வரும் என்று நாம் சொல்ல முடியாது. இப்போது இந்த இடத்தில் வருவதை துள்ளல் ஓசை என்று சொல்வதற்கு இல்லை, இது ஒரு துள்ளல் அமைப்பில் இல்லை. ஆனால் இதில் ஒரு ஓசை இருக்கிறது. இதை நாம் ஒரு இயல்பான ஒரு ஓசையாகத்தான் சொல்ல வேண்டும். ஒரு துள்ளி துள்ளி போகக்கூடிய ஒரு ஓசை இதில் இல்லை. ஆனால் இது களித்துறை பாடல் என்று சொல்வார்கள். களிநிலைத்துறை. இதை களிப்பாவின் இனமாக இந்த பாடல் இருந்தாலும் இதில் துள்ளல் ஓசைத்தான் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்வதற்கு இல்லை. இதில் ஒரு விதமான ஒரு செப்பல் ஓசை அமைப்பு தான் இருக்கிறது. செப்பல் ஓசையால் அல்லது ஒரு தூங்கல் ஓசை இருக்கிறது என்று வேண்டுமென்றால் சொல்லலாம். திருண்ட மேலவர் சிறியவர் தேறினும் அவர்தம் அருண்ட புண்மையை மாற்றுவர் எனும் இது வழக்கே உருண்ட வாய்தோறும் பொன்னுருள் உரைத்துறை தோடி இருண்ட கல்லையும் தன்னிறம் ஆக்கியது ரதம். எந்த விதமா ஒரு அப்படியே ஒழுகி செல்லக்கூடிய ஒரு விதமான ஓசை தான் இருக்கு. இதை நாம் துள்ளல் ஓசை என்று சொல்ல முடியாது. அது அது ஒரு பொதுவான கணக்கில் நான்கு வகையான ஓசையை வகுத்து சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பிற்காலத்தில் பாட்டு வகைகள் பல வகைகள் உருவாகின. ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்ட யாப்பிலக்கண நூல்களில் உள்ள யாப்பு வகைகளை விட பிற்காலத்தில் பல்கி பெருகியது யாப்பு வகைகள். அப்படி பல்கி பெருகும் போது அவர்கள் சொன்ன வகைகளை விட அந்த வகைகளில் உள்ள ஓசைகளை விட வெவ்வேறு ஓசைகள், கலப்பு ஓசைகள் எல்லாம், துள்ளல் ஓசையும் தூங்கல் ஓசையும் கலந்த ஓசை இவையெல்லாம் வர ஆரம்பித்தன. அப்படி வந்த ஓசையாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் அந்த பழைய நூல்களில் சொல்லப்பட்ட அந்த துள்ளல் ஓசை தான் இருக்கிறது என்று சொல்வதற்கு. சரி ஐயா. ஐயா, அதே போல் நீங்கள் அடிக்கடி கூறுகிற அந்த ரத கஜ துரத பதாதை, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா ஐயா? ரஜ கதம் ரத கஜம் அது புரியுது. அது ரத கஜ துரக பதாதி. ரதம் என்றால் தேர், கஜம் என்றால் யானை, யானை. துரகம் என்றால் குதிரை, பதாதி என்றால் காலாட்டு. யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலால் படை, இதுதான் இந்த ரத கஜ துரக பதாதி. ரதம் என்பது தேர்ப்படை, கஜம் என்பது யானைப்படை, துரகம் என்பது குதிரைப்படை, காளால், காளால் என்றால் காளால் நடந்து செல்லக்கூடிய, அதுதான் பதாதி. பதம் பத பதம் பத பதம் என்றால் காலை, காலை குறிக்கிறது. பதம் காளால் நடந்து செல்லக்கூடிய படையை காளாட்படை என்று. சரி அதே ஐயா. பதாதி. குதிரைக்கு என்ன சொல்லுங்க ஐயா? துரதமா குரதம்? துரகம், துரகம், துரகம். துரகம். பெருமாள் துரக வாகனத்தில் வருகிறார் என்றெல்லாம் சொல்லுவார்களே. கள்ளழகர் துரக வாகனம் ஏறி வருகிறார் என்றெல்லாம் சொல்லுவதை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். துரகம் என்றால் குதிரை. சரி ஐயா, நன்றி. ஐயா, நேரம் முடிவடைந்து விட்டது. இன்னொரு முறை எல்லா பாடங்களையும் படிச்சுட்டு முடிச்சிடலாமா இந்த? இதுல இன்னொரு கருத்து சொல்ல வேண்டியது. இது இதுல ஒரு அணி இருக்கிறது, ஏற்று பொருள் வைப்பணி என்று இதற்கு. இது ஒரு முக்கியமான அணி, அணியில முக்கியமான ஒரு அணி, அரிதான அணி, பல இடங்களில் பயின்று வராது, அரிதாக சில இடங்களில் மட்டும் பயின்று வரக்கூடிய ஒரு அணி. ஏற்று பொருள் வைப்பணி, அதாவது சிறப்பான ஒரு கருத்தை சொல்வதற்கு உலகம் அறிந்த ஒரு பொது கருத்தை ஓமானமாக காட்டுவதுதான் ஏற்று பொருள் வைப்பணி. இப்போது உதாரணத்திற்கு கம்பருடைய பாட்டிலேயே இன்னொரு பாடலை அந்த அணிக்கு ஓமானமாக பலரும் காட்டுவார். அந்த கைகேயியை வந்து கூனி எழுப்புகிறார், உனக்கு ஆபத்து வரப்போகிறது, ஆபத்து வரப்போகிறது என்று சொல்லி அந்த கூனி எழுப்புகிறார். அப்படி எழுப்பும் போது எழுந்தவுடன் கைகேயி என்ன சொல்கிறாள் என்றால், இந்த உலகத்தில் நல்ல புதல்வர்களை பெறுபவர்களுக்கு எந்த துன்பமும் வராது என்று உலகத்தினர் சொல்லுவார்கள், நல்ல புதல்வர்களை பெற்றவர்களுக்கு எந்த துன்பமும் வராது இந்த உலகத்தில், ராமனை புதல்வனாக நான் பெற்றிருக்கிறேன், அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன துன்பம் வந்துவிட முடியும் என்று அவள் கேட்பார். அங்கு ராமனை புதல்வனாக நான் பெற்றிருக்கிறேன், எனக்கு என்ன துன்பம் வந்துவிட முடியும் என்பது அவள் சொல்லக்கூடிய செய்தி. அதற்கு பொதுவான உலகத்தில் பொதுவான ஒரு உண்மையை அவள் சொல்லி தான் சொல்ல வந்த கருத்தை சிறப்பித்து சொல்வார். அவள் சொல்ல வந்த கருத்து, ராமன் எனக்கு மகனாக இருக்கிறான், அப்படி இருக்கும்போது எனக்கு துன்பம் வருமா, எனக்கு அபாயம் வருமா, ஆபத்து வருமா, வராது என்பதுதான். அதை அவள் சொல்லும் போது நல்ல புத்திரர்களை பெறுபவர்களுக்கு இந்த உலகத்தில் துன்பமே வராது, இது உலகத்தில் காணக்கூடிய ஒரு பொதுவான உண்மை என்ன, அந்த பொதுவான உண்மையை சொல்லிவிட்டு அடுத்து ராமனை மகனாக பெற்று எனக்கு என்ன துன்பம் வரும் என்று சொல்வார். அப்படி ஒரு பொதுவான உண்மையை சொல்லிவிட்டு சிறப்பான ஒரு கருத்தை சொல்வதுதான் வேற்றுப்பொருள் வைப்பது. இங்கும் ஒரு பொதுவான கருத்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தெரிந்த மேலவர் சிறியவர் சேரினா அவர்தான் மருண்ட புண்மை மாற்றுவர், மேலோர்கள் சிறியவர்களை சேரும் போது சிறியவர்களுடைய சின்ன குணத்தை மாற்றி அவர்களையும் பெருந்தன்மை உடையவர்களாக மாற்றி விடுவார்கள். இது ஒரு பொதுவான கருத்து, இந்த உலகத்தின் பொதுவான செய்தி. அந்த பொதுவான செய்தியை சொல்லி அந்த சிறப்பான வர்ணனையே கம்பர் சொல்கிறார். அதே போல இந்த கருமயம் கருகரு என்று காட்சியளித்த அந்த கரும் பாறைகளை இந்த தங்கத்தேர்கள் ஓடி ஓடி தங்கமயமாக மாற்றிவிட்டனர். ஒரு சிறப்பு பொருளை ஸ்தாபிப்பதற்கு ஒரு பொது பொருளை ஓமானமாக காட்டு, அதுதான் வேற்று பொருள் வைப்பு. அப்படி வேற்று பொருள் வைப்பணி இந்த பாறையில் வந்து. இதை நாம் இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் ஒரு ஓமானம் சொல்லலாம். இப்போது சூரியன் காலையில் கிழக்கில் உதிக்கிறார், அவன் மாலையில் போய் மேற்கில் மறைந்து விடுகிறார். இதை ஒருவர் சொல்கிறார் என்று வைத்துக்கிறோம், ஒரு கவிஞர் இந்த சூரிய மறைவை சொல்கிறார். காலையில் உதித்தவன் மாலையில் மறைந்து விட்டான், சூரியன் மறைந்து விட்டான் என்று சொல்லிவிட்டு, பிறந்தவர் எல்லோரும் ஒரு காலத்தில் மறைந்துதானே ஆக வேண்டும், பிறந்தவர் எல்லாம் ஒரு காலத்தில் இறந்துதானே ஆக வேண்டும், அதே போல்தான் சூரியனும் மறைந்து விட்டான் என்று சொல்லி. ஆக பிறந்தவரெல்லாம் இறந்துதான் ஆக வேண்டும் என்பது ஒரு பொதுவான கருத்து, உலகத்தில் நாம் பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம், உண்மை நிகழ்வு, எப்போதும் உண்மையாக இருக்கக்கூடிய ஒன்று. அதை கொண்டு வந்து சூரியனுடைய மறைவோடு சம்பந்தப்படுத்துகிறார் அந்த கவிஞர். அதை பிறந்தவரெல்லாம் இறக்கத்தான் வேண்டும் என்பது போல உதித்த சூரியனும் மறையத்தான் வேண்டும், அதனால் சூரியன் மறைந்து விட்டான் என்று அதனோடு சம்பந்தப்படுத்தி சொல்கிறார். ஒரு பொதுவான உண்மையோடு சூரிய அஸ்தமனத்தை சம்பந்தப்படுத்தி சொல்கிறார். ஆக அங்கும் அது ஏற்று பொருள் வைப்பணியாக வரும். இன்னும் இதை இலகுவாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு திரைப்பட பாடலை நாம் போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போனால் போகட்டும் போடா, இது சிறப்பு பொருள். அங்கு அந்த நாயகனுடைய உறவாக இருந்த பெண்மணி இறந்து விடுகிறார். அந்த வேதனை தாழாமல் அவன் பார்க்கிறான், போனால் போகட்டும் போடா, சரி அவள் போய்விட்டாள், அவள் அதை குறித்து கவலை வேண்டாம் என்று மனசு தேற்றும் விதமாக அவன் பார்க்கிறான். அவள் போய்விட்டாள், விட்டுவிடு, அந்த கவலையை விட்டுவிடு என்று சொல்கிறான். அதற்கு ஒரு பொதுவான ஒரு உண்மையை அடுத்த அடியில் சொல்லு அந்த நாயகன் சொல்லு. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யார், இந்த பூமியில் யாரும் நிலையாக வாழ முடியாது, பிறந்தவர் எல்லோரும் இறந்துதான் ஆக வேண்டும், அதனால் அவளும் போய்விட்டாள், அதற்காக நீ கவலைப்படாது, போனால் போகட்டும் போடா, விட்டுவிடு, அந்த கவலையை விட்டுவிடு என்று சொல்வது போல அந்த இரண்டு அடிக்கு அமையும். முதல் அடி சிறப்பு பொருள், போனால் போகட்டும் போடா. அடுத்து அடுத்த அடி பொது பொருள். இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யார்? பூமியில் யாரும் நிலையாய் வாழவில்லை, எல்லோரும் வருபவர்கள் போய்கொண்டுதான் இருக்கிறார். அதே போலதான் எனக்கு இவளும் போய்விட்டாள் என்று அந்த சிறப்பு பொருளை பொது பொருளோடு சம்பந்தப்படுத்தி அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த பாடலும் ஏற்று பொருள் வைப்பது, இந்த கம்பருடைய பாடலும் ஏற்று பொருள் வைப்பதுதான் இந்த பாடல் அணி. சிறப்பான விளக்கம் ஐயா. புது இன்னைக்கு இந்த ஒரு அணியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது எல்லாரும் பாடல் பாடி யாராவது படிக்க ஆரம்பிக்கிறீங்களா? உளுந்திட இடமில்லை உலகம் எங்கனும் அழுந்திய உயிர்க்கெல்லாம் அருட்கொம்பு ஆயினான் எழுந்திலன் எழுந்திட எழுந்திடை படரும் சேனையின் கொழுந்து போய் கொடிமதில் மிதிலை கூடிற்றே. அடுத்து நான் நல்லா படிக்கிறேன். 78வது. அங்கன் ஞாலத்து அரசு மடைந்தவர் பொங்கு வெண்குடை சாமரை மிடைந்தவர் அங்கன் ஞாலத்து அரசு மிடைந்தவர் பொங்கு வெண்குடை சாமரை போர்த்தலால் கங்கையாறு கடுத்தது காரண சங்கு பேரி முழங்கிய தானையே. அடுத்து நான் படிக்கிறேன். திருண்ட மேலவர் சிறியவர் சேரினும் அவர்தம் மருண்ட புண்மையை மாற்றுவர் எனும் இது வழக்கே உருண்ட வாய்தொறும் பொன்னுருள் உரைத்துரைத்து ஓடி இருண்ட கல்லையும் தன்னிறம் ஆக்கியது இரதம். மற்றவங்க இன்னொரு முறை படிக்கிறீங்களா? எத்தனாவது பாடல் படிக்கணும்? 77. இப்ப நான் திரையில ஷேர் பண்றேன். ஓகே, 77. உழுந்திட இடமில்லை உலகம் எங்கனும் அழுந்திய உயிர்க்கெல்லாம் அருட்கொம்பு ஆயினான் எழுந்திலன் எழுதிடை படரும் சேனையின் கொழுந்து போய் கொடிமதில் மிதிலை கூடிற்றே. அடுத்து நான் படிக்கிறேன். அங்கன் அங்கன் ஞாலத்து அரசு அரசு மிடைந்தவர் பொங்கு வெண்குடை சாமரை போர்த்தலால் கங்கையாறு கடுத்தது காரண சங்கு பேசி முழங்கிய தானையே. கடைசி பாடல் வேற யாராவது ஒருத்தங்க படிச்சு முடிச்சிருக்கோம். நான் படிக்கிறேன். பெருண்ட மேலவர் சிறியவர் சேரினும் அவர்தம் மருண்ட புண்மையை மாற்றுவர் எனும் இது வழக்கே உருண்ட வாய்தோறும் பொன்னுருள் உரைத்துரைத்து ஓடி இருண்ட கல்லையும் தன்னிறம் ஆக்கியது ரதம்.